బ్రహ్మాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవద్యోమే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం మయగ్రీవం ఉపాత్మహే. రామానుజయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాశయామున మధ్యమాం అష్టదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంభుజయుగ్మరుత్మవ్యామోహతస్తదితరాణి వినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదయేక సింధోః రామానుజస్సు చరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంబోరుధ్యానబిభ్రష్టా శేషకల్మషః వసుదాముపయాతోహం యామునేయం నమామితం. ఏడవ అధ్యాయం ఇలా సెవెంత్ ఆర్మికం అథ సప్తమోధ్యాయ చాంటింగ్. శ్రీభగవానువాచ మయ్యాసక్తమనా పార్థ యోగం యుంజన్మదాశ్రయ అసంశయం సమగ్రం మాం యథా జ్ఞాస్యతి దక్షిణు జ్ఞానం దేహం స విజ్ఞానం ఇదం వక్ష్యామ్యశేషత యజ్ఞాత్వా నేహ భూయోన్యత్ జ్ఞాతవ్యం అవశిష్యతే. మనుష్యానాం సహస్రేషు కశ్చిత్ యతతి సిద్ధయే. యతతామపి సిద్ధానాం కశ్చిన్మాం వేత్తి తత్పతః. భూమిరాపో నలో వాయుః ముఖం మనో బుద్ధిరేవ చ అహంకార ఇతి యం మే. భిన్నా ప్రకృతిరష్టధా అపరేయం ఇతస్త్వన్యాం ప్రకృతిం విద్ధి మే పరాం. జీవభూతాం మహాబాహో యయేదం ధార్యతే జగత్. ఏతద్యోనీని భూతాని సర్వాణీత్యుపధారయ. అహం కృష్ణస్య జగతః అహం కృష్ణస్య జగతః ప్రభవ ప్రళయ తథా మత్త పరతరం నాన్యత్ కించిదస్తి ధనంజయ మయి సర్వమిదం ప్రోతం సూత్రే మణిగణాయివ రసోహమప్సు కౌంతేయ ప్రభాస్మి శశి సూర్యయోః ప్రణవ సర్వభేదేషు శబ్దః ఖే పౌరుషం మృషు పుణ్యో గంధః పృథివ్యాం చ తేజశ్చాస్మి విభావసౌ జీవనం సర్వభూతేషు తపశ్చాస్మి తపస్విషు బీజం మాం సర్వభూతానాం సిద్ధి పార్థ సనాతనం బుద్ధిర్బుద్ధిమతామస్మి తేజస్తేజస్తి నామహం ఏదో సప్తమోధ్యాయ భాష్యకారుడి సంప్రదాయத்தில் இல்யூஷனுக்கு ஸ்கோப்பே கிடையாது, எல்லாம் சத்தியம்தான். பிரம்மமானது சகுணமாக இருந்துருக்கு, ஜீவாத்மாக்கள்லாம் உண்மையாக இருந்துருக்கா தோற்றம் கிடையாது, பிரகிருத்தியும் தோற்றம் கிடையாது, உண்மையாக இருந்துருக்கு. கீதையை வச்சுட்டு பார்த்தோம்னா கீதையானது முழுக்க முழுக்க இட் இஸ் சப்போர்ட் ஆஃப் விசிஷ்டா தேதா ஒன்லி. அத்வைதத்துக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மி கீதையை வச்சுன்னு சொல்கிறதுக்கு. நேற்றுக்கு ஒரு கதை வாசித்தேன், அந்த கதையை இதோட ரிலேட் பண்ணலாம் போல. என்னென்னா, இன்னும் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப புத்திசாலி. அவன் ஒரு சித்த வைத்தியன் மாதிரி மருந்து எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிடுறான். காட்டுக்குள்ளே போனால் நரமாம்சம் சாப்பிட்றவர்கிட்ட மாட்டின்றான், நரபக்ஷா அவகிட்ட, நரபக்ஷா. இவனை போட்டு கட்டி போட்டுடுற, கட்டி போட்டுட்டு இவனை பக்ஷணம் பண்ணுறது முடிவு பண்ணிட்டா. இருந்தாலும் அந்த தலைவன் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறான் அவனுக்கு, நீ ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்லு, ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்லு. உண்மையாக இருந்தால் உன்னை ஜலத்தில் கொதிக்க வச்சு சாப்பிட்றோம், பொய்யாக இருந்ததுன்னா உன்னை நெருப்பில் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்லு. ஆக மொத்தம் பொய்யோ மெய்யோ சாப்பிட தான் போகிறோம். இருந்தாலும் ஒரு லாஸ்ட்டாக இங்கே பார்த்தா புத்தாலே தெரியுற, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உண்மையாக இருந்தால் ஜலத்தில் கொதிக்க வைக்கிறது, பொய்யா இருந்தால் நெருப்பில் வாட்டுறதுன்னு அவன் சொன்னான். அதுக்கு புத்தாலி, நீங்கள் என்ன நெருப்பில் வாட்டி சாப்பிட போகிறீங்கோ அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் என்ன நெருப்பில் வாட்டி சாப்பிட போகிறீங்கோ ஸ்டேட்மெண்ட் விட்டானா. இப்போ அந்த தலைவனுக்கு ஒரே குழப்பம், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் இவா வந்து அவனை ஜலத்தில் கொதிக்க வைக்கிறான். இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி நெருப்புல போறதாதான் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் பொய்யாயிடும். அப்படி யோசிக்கணும், அது பொய்யாக நெருப்புல போட முடிவு பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் பொய்யாயிடும். அதனால ஒரே ஒரு குழப்பத்துல மறுநின்று என்ன பண்றா, அவனை விடுவிச்சிடுற வேண்டாம் அப்படின்ட்டு. எதுக்கு இதை சொல்ல தொழிலா, இப்ப கீதையில ஏதாவது ஒண்ணுதான் ஒத்துக்க முடியும், உண்மையோ பொய்யோ. கிருஷ்ணனே பரமாத்மா, நான் தான் பரமாத்மா, எல்லாம் ஒண்ணு அவர் சொல்ற. அவர் சொன்னப்பறம் கூட இல்ல இல்ல அவர் சொல்றார், இருந்தாலும் வந்து பிரம்ம நிர்குணம் தான், பிரபஞ்சம் பொய் தான் அப்படின்னு சொன்னா அப்ப ஒண்ணு இவரே இல்லைன்னு இல்ல இல்ல இவர் இருக்கான்னு ஒத்துண்டா, இவர் சொன்னது பொய்யினாரு ரெண்டு மனம். யூ கான்ட் ஹாவ் த கேக் அண்ட் ஈட் இட் டு மாதிரி கிருஷ்ணனையும் ஒத்துக்கலாம் நாங்க, ஆனா ஜெகத்தும் பொய்யா எப்படி முடியும், முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் இது பண்ண முடியும், ஒண்ணு நீ ஜெகத்தை பொய் இருந்திருக்கோ நிர்குண பிரம்மம் இதெல்லாம் சும்மான்னு சொன்னோம், இல்ல இதுவும் நாங்க ஒத்துக்கிறதுக்கு வியாக்கியான எழுதுறோம், ஆனா ஜெகத்தும் பொய் அப்படின்னா. அதுக்காவா எல்லாரும் அவவா ரொம்ப கெட்டிக்காரா, அதாவது யாரும் தலைச்சவா இல்ல அவன சொல்றா அப்படின்னா, எல்லா சாஸ்திரமே அல்டிமேட்டா பொய் தாங்கிற தேவையில்லைங்கிற எப்படின்னு. அதுக்கு உதாரணம் சொல்றா, ஒரு காடு முழுக்க காஞ்சி பே கிடக்கு, முழுக்க விஷச்சரி எல்லாம் அப்படி இருக்கு, கிளியரா இல்ல. இப்ப இந்த காட்டை கிளியர் பண்ணும் வச்சுக்கோ, நெருப்பு தேவை இல்லையா. இப்ப காடு கிளியர் ஆயிடுச்சுன்னா நெருப்பு தேவையா, நெருப்பு பண்ண காரியம் இல்லையே. அது மாதிரி ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்துனா சாஸ்திரத்துக்கு வேலை இல்லைன்னு அவ சொல்றா. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டுமே நமக்கு அப்படியே கன்வின்சிங்கா இருக்கும். உண்மையான ஞானம் ஏற்பட்ட அப்புறமா சாஸ்திரம் தேவையில்லை அவ சொல்லுவா, அதுவும் நம்ம கன்வின்சிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா என்ன தாத்பரியம் கேட்டலாம், இப்போ தேசிகனுடைய ஒரு கண்டனம் என்னன்னா, அத்வைதத்தை குறிச்சு நீங்க பௌத்தால் மாறி நீங்களே லாஜிக்கலா யோசிச்சு சொல்லுங்கோ, யூ வில் டேக் இட் ஃபார்வர்ட். பட் சாஸ்திரத்தை சொல்லிட்டு சொல்லாதீங்க, அது குயுக்தி. Don't take refuge into the Shastra and still say the world is unreal. பௌத்தன பண்றா சாஸ்திரத்தை, சாஸ்திரத்து பக்கமே போகாம பாக்கியனா இருந்துட்டு அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். அதை நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன், அவனே அவன் வச்சு சொல்றான். நீ என்ன பண்ற, சாஸ்திரத்தை ரெஃப்யூஜ் எடுத்துட்டு பிரம்மமே வந்து சகன பிரம்மம் கிடையாதுன்னு சொல்ற. அதனால இது கண்டிப்பா இன்னும் தப்புன்னு கண்டிக்கிறேன். எதுக்குன்னா இந்த ஏழாவது அத்தியாயத்துல முழுக்க முழுக்க அந்த மாதிரி சொல்ல போறாரு கிருஷ்ணன், நான் தான் எல்லாம் சொல்ல போறார், நான் தான் எல்லாம் சொன்ன தப்பு எல்லாம் உண்மை அர்த்தம், எப்படி நான் உண்மையே எல்லாம் உண்மை அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா, விசித்தாத்வைத சித்தாந்தம் பிரகாரம் பக்தி யோகம்ன்றது ஒரு உபாயம், எப்படி பிரபத்தி ஒரு உபாயம் பக்தி யோகம் ஒரு உபாயம் தான். அந்த பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் ஞான யோகம்ன்றது அங்கங்களா இருக்கு, அல்லது ஞானத்தையே உள்ளடக்கிய கர்மயோகம் இண்டிபெண்டாவே ஒரு அங்கமா இருக்கு. ஸோ கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம், அல்லது கர்மயோகம் பக்தி யோகம். ஆனா கர்மயோகம் ஞானயோகம் பண்ணாம பக்தி யோகத்துக்கு போக முடியாது. இப்ப லோகத்திலேயே பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வஸ்து நம்ம அடையணும்னு சொன்னா, ஒரு வஸ்து ஆசைப்படும் அடையிறதுக்கு, அர்த்தபஞ்சகம் மாதிரி சொல்லலாம் இது லௌகீகமா. ஒரு வஸ்துவை அடைய ஆசைப்படுறோம்னா முதல்ல வஸ்துவை பத்தின ஞானம், அந்த வஸ்துவை அடையிறதுக்கு உண்டான வழி, அடைஞ்சப்ப என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வஸ்து, வஸ்துவை பத்தின ஞானம், வஸ்துவை அடையிறதுக்கு உண்டான வழி, அடைஞ்சப்ப என்ன பண்ண போறோம், ஏதோ ஆசைப்பட்டோம் போற வழியில வாங்கறது கொண்டு ஆத்துல வைக்கணுமே, எங்க வைக்கிறது அந்த விசாரம் இருக்கணும். ஆத்து கொண்டது அப்புறம் யோசிச்சா வாசகால உள்ளே வராதுன்னா எப்படி என்ன பண்றது, நாங்கள் வஸ்து வாங்கிட்டு வாசல வைக்கிறதா உள்ள வைக்கிறதான்னு சார் என்ன பண்றதுன்னு இருக்கு. அதற்கு மேல நமக்கும் வஸ்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும், நிசாவி நம்மளால அந்த வஸ்துவை அடைய முடியுமா, அது மேலே தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. இப்ப தமிழ் உதாரணம் சொல்லுவோம், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது போலன்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனா சொரூபத்தாக நம்மளுடைய இப்ப இருக்கிற சொரூபத்துக்கு இப்ப இந்த வஸ்துவை வந்து நம்ம அடையிறது கரெக்டா இல்லையா. அந்த வஸ்து நேச்சர்னா அது பெர்மனண்டா டெம்பரரியா, இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆசைப்படுறதா நடக்கும் கண்டிப்பா. அப்படி இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் வெறும ஆசைப்பட்டுருக்கிறது பிரச்சனை இருக்கிறப்ப விடுறது. இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டிப்பாக எதுவும் ஆசைப்பட மாட்டான், அது வேற விஷயம். இருந்தாலும் இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னா, ஒரு வஸ்துவை நம்ம அடையணும்னு சொன்னால் நமக்கு யோகியத்தை இருக்கா, இல்லை வஸ்துக்கு நம்மகிட்ட வர்றதுக்கு யோகியத்தை இருக்கா, இதெல்லாம் இருக்கு. என்ன தலங்கள் ஏன் இதுக்கு அடையலாம் இருக்கு. அதே மாதிரி தான் மோட்சத்தை பொறுத்த வரைக்கும், மோட்சம்னா என்ன முதல்ல யார் அடையணுமோ அது அதோட சொரூபம் என்ன, அடைய போல் நம்ம சொரூபம் என்ன. ஏன்னா நம்ம நம்மளை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுனாதான் ஆர் வி எலிஜிபிள் டு அட்டைன் மோஷன் நமக்கு தெரியும். அந்த ஞானம் இல்லை வச்சு கடைசிக்கு சோ இந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இதை ஆசைப்படுறோமே இது கரெக்டாக இல்லையா, இல்லை நம்ம அதுக்கு போக முடியுமா முடியாதா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் உபாயம் என்ன, உபாயம்னா என்ன பக்தி யோகமோ பக்தி வச்சுக்கோம். அப்புறம் என்ன தடைகள் இருக்குது, அதை எப்படி நீக்கிக்கிறது, அப்புறம் மோட்சம்னா என்ன, மோட்ச சொரூபம் என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது மாதிரி இப்ப முதல்ல அதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா தன்னை பத்தி அறிஞ்சுக்கிறது. அறிதல்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு அபரோக்ஷ ஞானம், பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம்ன்றது, பரோட்ச ஞானம்ன்றது மீடியேட்னு சொல்றோம். மீடியேட்னா அது நம்ம டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரல. புக்கில் போட்டிருக்கு சக்கரை இனிப்பாக இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ சக்கரைனா இனிப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அனுபவத்தில் இன்னும் சக்கரை டேஸ்ட் பண்ணல. அதுதான் வந்து அந்த பரோட்ச ஞானம். அது புஸ்தக வாசியோட கிடைக்கும். ஆனால் அபரோக்ஷ ஞானம்னு என்ன கேட்டால் அந்த சக்கரையை கொஞ்சோண்டாவது ஒரு டேஸ்ட் பண்ணணும். அதுதான் அந்த ஆத்ம சாட்சா்காரம். அதான் அந்த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ் என்ன சொல்லிருக்குன்னா ஆத்ம சாட்சா்காரம். ஏன்னா இப்ப சக்கரை இனிப்பா இருக்குன்ற நம்ம அனுபவிச்சு தெரிஞ்சுட்டோம் வச்சுருக்கோம், யார் எப்ப கிடணும்னு சொல்லலாம் தெரியுமா, இல்ல சக்கரை இனிக்கும்னு நம்ம அனுபவிக்காத வரைக்கும் இல்ல அப்படிதான் சொல்றா, அப்படிதான் போட்டிருக்கு, இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அது மாதிரி இந்த ஆத்ம அனுபவத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னா, ஒரு தடவை அதை அனுபவிச்சுட்டான்னா அதற்கப்புறம் மிச்சம் எல்லாமே அதுக்கு அவரம் தான், எல்லாமே அதுக்கு கீழே தான். அப்ப பெஸ்டான அனுபவமே எனக்கு கிடைக்கும் போல இருக்கு, நான் அது யோக்கியமா இருக்கேன்னு சொல்லிச்சு, எதுக்கு இந்த நீச்சமான அனுபவங்களை தேடி போவான்ன்ற ஒரு எண்ணம் வந்தாதான் அதற்கு மேல பிரம்ம அனுபவத்துக்கு அவன் முயற்சிக்க முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆறு சாப்டர்ல அவ்வளோ தூரம் அதை சொல்லப்பட்ட விஷயம் அதுதான் கர்மயோகம் ஞான யோகம். அதுலேயும் பகவத் உபாசனை சொல்லியிருக்கு. ஏன் சொல்லியிருக்குன்னா அங்கமா அதுக்கே ஈஸ்வர பிரணிதானாத்மான்னு யோகசூத்திரம் சொல்ற மாதிரி தன்னை சாட்சாத்காரம் பண்ணிக்கிறதுக்கே பகவானோட ஹெல்ப்பை கேட்கலாம். ஏன்னா தியானம் பண்ண பண்ணதான் பாபம் குறையும். அப்ப அந்த தியானம் பண்றதுக்கு ஒரு மங்களகரமான ஒரு விக்கிரகமோ இல்ல ஒரு இதோ நமக்கு தேவை, லட்சியம் தேவை. இப்ப நமக்குள்ள அதாவது நம் இந்த ஆத்மான்றது சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால அது முதல்ல ஆத்மா சரீரமா வேறையா இல்ல அப்படியே வேறையா இருந்தாலும் எப்படி பாக்குறதுன்ற இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாருமே நிச்சயமா பகவான்றவன் இதற்காகல வேற தெரியும். அப்ப அவனை வேற ரூபங்கள் இருக்கு, அவதாரங்கள் இருக்கு, அர்ச்சை இருக்கு, எவ்வளவு மீடியம் இருக்கு அவனை தியானம் பண்றதுக்கு. அதனால பெருமாளை தியானம் பண்ணி அவங்ககிட்ட நம்மளோட சாட்சாத்காரத்துக்கு ஹெல்ப் கேட்கலாம். ஏன்னா இதே சொல்ல போற நாலு விதமான பக்தால சொல்லிச்சு, ஒருத்தனை வந்து ஜிக்யாசு ஹூ சொல்ல போற. இந்த ஜிக்யாசு யாருன்னா அந்த அதெல்லாம் ஜெனரல் டேர்ம். பட் டெக்னிக்கலா ஜிக்யாசுன்னு சொன்னா தன்னோட ஸ்வ ஆத்ம சாட்சா்காரத்தை விரும்புறவன். ஞானின்றவன் தான் பகவான் அடையிறதுக்கு ஆசைப்படப்படுறான். ஆக சொல்லப்படுற நாலு விதமாக பார்க்க போகிறோம் அந்த அத்தியாயத்தில். அதில் இவரோட இன்ட்ரக்ஷன் இருக்கு. பிரதமேன அத்தியாய சக்கேன பரமப்பிராப்திய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணா நிரவத்திய நிகில ஜெகதேக காரணஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சர்வபூதஸ்ய சத்யசங்கல்பஸ்ய மகாவிபூதேஹே ஸ்ரீமதோ நாராயணஸ்ய வியாப்திபாய பூதம் ததுபாதம் வக்தும் ததங்கபூதம் ஆத்மஜான பூர்வக கர்மானுஷ்டான சாத்தியம் பிராப்து பிரத்யேகாத்மனா யாத்தார்த்த தர்சனம் உக்தம். கடைசியிலே வந்தா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உக்தம் என்ன உக்தம், யாத்தார்த்த தர்சனம் உக்தம், உள்ளதை உள்ளபடி பார்க்கணும்ன்றது சொல்லப்பட்டது. யாருடையது, பிரத்யேகாத்மனா. பிரத்யேகாத்மான்னு சொன்னா ஜீவாத்மா. சோ ஜீவாத்மானுடைய உள்ளபடி இருக்கக்கூடிய ஒரு தர்சனம் அது சொல்லப்பட்டது. அவன் யாரு, பிராப்து அடையபவன் அவன் அர்த்தம். எதை அப்படின்னு கேட்டா அப்போ அதுக்கு பெண்ணு சொல்லிட்டு போறார். அதுக்கு சாத்தியமா என்ன இருக்குன்னு கேட்டா இந்த ஆத்ம சாட்சா்காரம் சாத்தியமா இருக்கு. எதுக்கு சாத்தியமா இருக்கு, ஆத்ம ஞான பூர்வக கர்மானுஷ்டான சாத்தியம். ஆத்ம ஞானத்தை பேசிஸா வச்சுட்டு கர்மா, வெறும் கர்மா பண்ணா இந்த ஞானம் தடைய முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாம கர்மா பண்ணா சித்தசுத்தி ஏற்பட்டு திருப்பி ஞான யோகத்துக்கு பிரவர்த்தி பண்ணி அப்படிதான் போகும். ஆனா ஞானத்தை உள்ளடக்கின கர்மா பண்ணா அதுலயே என்ன பண்றது, அந்த ஆத்ம சாட்சா்காரம் இது கொடுக்கறது. அப்படிப்பட்ட சாத்தியம் இது அங்கபூதம். எதுக்கு அங்கபூதம், தது உபாசனம் பக்தும் தது அங்கபூதம். பிரம்ம உபாசனம் பண்றதுக்கு அங்கமா இருக்கு, பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கு. அப்படி அவன் யாருன்னு கேட்டா ஸ்ரீமதக நாராயணசிய மகாவிபூதேகன்னு மேல மேல மேல அவருக்கு விசேஷங்கள் போட்டுட்டே போறார். இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த தோஷமற்ற எம்பெருமானுடைய நிகில ஜெகதேக காரணசிய, மொத்த ஜெகத்துக்கும் ஒரே காரணம். இல்ல இந்த காரியவாதம் சொல்லணும், என்னன்னா சத்காரியவாதம் அசத்காரியவாதம் இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். நம்ம சத்காரியவாதம் சொன்னா முதல்ல காரியம்னா எஃபெக்ட், காரணம்னா காசுன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. காரணம் ஏதோ ஒரு வஸ்து உண்டாடுறதுக்கு. இப்ப மண்ணு பானை வச்சுக்கலாம், பானை தான் வந்து காரியம், மண்ணு தான் வந்து காரணம். இப்ப காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? காரியம்ன்றது புதுசா உண்டாருதா? காரியம்ன்றது காரணத்தை காட்டிலும் வேற இருக்கா? இப்படிப்பட்ட விசாரங்கள்லாம் இருக்கு. இப்போ நமக்கு பொதுவா நம்ம சூப்பர்ஃபிஷியல பார்த்தோம்னா வி திங்க் காஸ் இஸ் டிஃபரன்ட் ஃப்ரம் எஃபெக்ட் இல்லையா? அதான் நம்ம இருக்க ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு தாட். ஏன்னா லோகத்துல பார்க்கச்சே பாக்குறோம் காரணம் வேற இருக்கு காரியம் வேறையா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அதுல பெரிய விசாரம் ரெண்டுதான் பிராட், சத்காரியவாதம் அசத்காரியவாதம்னு. அசத்காரியவாதத்தை முதல்ல பார்க்கலாம். அசத்காரியவாதிகள் என்ன சொல்றான்னா, காரியமானது உண்டாரத்துக்கு முன்னாடி காரணத்துல இல்லை, காரியமானது உண்டாரத்துக்கு முன்னாடி காரணத்தில் இல்லை. சரியா? அப்பனா கிரியேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கணும், கிரியேஷன் ப்ராசஸ் இருக்குச்சு, காரியமானது புதுசா உண்டாருது, புதுசா உண்டாயி ஒரு பேரு ரூபத்தை எடுத்துக்கிறது. உதாரணம் சொல்லணும்னா பஞ்சு நூல் துணி, பஞ்சு நூல் துணி, பஞ்சு நூலாருதா? பஞ்சு நூலாருது. இப்ப நூல்னு ஒரு புதுசா விவகாரத்தை எடுத்துக்கிறது, நேம் அண்ட் ஃபார்ம் எடுத்துக்கிறதா? இப்ப நூலெல்லாம் சேர்ந்து துணின்னு ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் எடுத்துக்கிறதா? இப்ப துணி துணி இருக்கா இல்லையா? வஸ்திரம் போட்டுருக்கோம். இப்ப இந்த வஸ்திரத்துல நூல் நிறைய நூல் இருக்கு இப்போ, கரெக்டா? இப்ப துணி தான் ப்ராடக்ட், அதாவது எஃபெக்ட். நூல் தான் வந்து காஸ். முக்கியமான விசாரம் என்னன்னா, துணியில நூல் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? துணியில் நூல் இருக்கு, ஆனா விவகாரம் பண்றோமா? இது நூல் விவகாரம் பண்றோமா? பண்ணல, துணியின் தான் பண்றோம். அப்ப நூலுக்கெல்லாம் மேல துணின்னு ஒரு புதுசா ஒரு எஃபெக்ட் ஆனது வந்து சேர்றதுன்னு அவன் சொல்றான். யாரு? அசத்காரியவாதி, நெய்யாயிக்கால்லாம். புரியுதா உங்களுக்கு? சத்காரியவாதி என்ன சொல்றான்னா, இந்த நூல் தான் துணியா பரிணமிச்சிருக்கு, இந்த நூலை காட்டிலும் வேற துணி வஸ்து இல்ல கிடையாது. டெக்னிக்கலா புரிஞ்சுக்கணும். அசத்காரியவாதி என்ன சொல்றான், இதுலயே இப்போ நூலும் இருக்கு துணியும் இருக்குன்றான். அவன் துணி மட்டும் இருக்குன்னு விவகாரம் இல்லை. இப்போ அவன சொல்றான், இதுலயே நூலும் இருக்கு துணியும் இருக்குன்றான். இதுல நூலெல்லாம் அங்கம், துணி வந்து அங்கின்றான். பட் நமக்கு தெரியும் ஏதாவது ஒண்ணுதான் ஒத்துக்க முடியும். இப்ப இதே துணி இதே நூல் சொல்ல முடியாது கண்டிப்பா, கரெக்டா? துணியா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்ப நூல் இல்ல, நூலாவே இருக்குன்னு சொன்னா அப்ப துணி இல்ல, இருக்கா இல்லையா? அப்ப சத்காரியவாதி என்ன சொன்னான்னு கேட்டேன்னா, துணின்றது நத்திங் பட் தி கமிங் டுகெதர் ஆஃப் த்ரெட்ஸ், அவ்வளவுதான். ஆனா துணின்றது நூல்களை காட்டுல வேறு கிடையாது. இப்ப மண்ணு பானைக்கு போவோம், அதை இதுல எடுத்துக்க முடியாது. அதுக்காக இதை முதல்ல சொன்னேன், மண்ணு பானைக்கு எடுத்துட்டு வச்சுருக்கோம், மண்ல இருந்து பானை உண்டாச்சா? மண்ல இருந்து பானை உண்டாச்சு. இப்ப பானைன்னா என்ன? ஆக்சுவலா மண்ணினுடைய ஒரு விகாரம் தான். முன்னாடி மண்ணா இருந்தது, இப்ப பானையே இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அந்த மண்ணை நம்ம சுத்தமா எடுத்துதான் வச்சுக்கோ, பானை நிக்குமா இல்லையா? அப்ப காரியம்ன்றது காரணத்தினுடைய ஜஸ்ட் அனதர் ஸ்டேஜ். காரியம்ன்றது அவஸ்தா, என்ன அவஸ்தை சொல்லணும்னா அந்த அவஸ்தை இல்லது, அவஸ்தான ஸ்டேஜ். காரியம்ன்றது காரணத்தினுடைய இன்னொரு அவஸ்தா, அவஸ்தாந்தரம். இது சத்காரியவாதத்துல. ஆனா அசத்காரியவாதத்துல என்ன சொல்றான், காரியம்ன்றது காரணத்தை காட்டிலும் வேற, உற்பத்தி ஆகச்சே காரியமானது தனியாகவே இருக்குன்னு நம்ம சொல்றோம். அது அவனுக்கு நிர்பந்தம் போட்டோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது ஒண்ணுதான் ஒத்துக்க முடியும், இதுலயே காரியம் இருக்க காரணம் வேணும் ஒத்துக்க முடியும். காரணமே காரியமா மாறி இருக்குன்னா அப்ப காரணம் இல்லை, காரணமானது காரியமா மாறி இருக்கு. இப்ப இந்த திருஷ்டாந்தம் அவனால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு நம்ம அதை பார்க்க முடியாது. ஏன்னா பிரகிருத்தினுடைய எவல்யூஷன் இருக்கணும். மூல பிரகிருத்தின் புத்தி, புத்தியிலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து மனசு இத்தியாதிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பஞ்சபூதங்கள்லாம் வருது இல்லையா? இப்ப அதுலதான் அதை கொண்டு போய் புரிஞ்சுக்கணும். என்னன்னா சத்காரியவாதத்தை ஃபாலோ பண்றவா, காரியமானது திருப்பி லயம், லயம்னா டெஸ்ட்ரக்ஷன் போது அதே ஆர்டர்ல திருப்பி காரணத்துல போய் ஊஞ்சிடும். இந்த நவராத்திரியில அந்த காலத்துல வச்சிருப்பா பொம்மை, அந்த செட்டியார் பொம்மையை நான் சொல்லுவேன், அதுக்கு மரப்பாச்சி பொம்மை, அதுக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்துருக்கும். அது மாதிரி மூலப்பகிருதின்றது எல்லாத்துக்கும் உள்ள வச்சுருக்கவே பெரிய பொம்மை. அது திறந்தா மகத்து, அது திறந்தா அகங்காரம், அது திறந்தா அப்படி இருக்கும். கடைசியில் என்ன ஆகும், சின்ன தூக்கி பெருசுல பெருசு தூக்கி போட்டு போட்டு கடைசியில் ஒரே போட்டி எடுத்து வச்சிருவோம் இல்லையா? அது மாதிரி அப்ப பிரச்சனை சின்னதை உண்டாச்சு, சின்ன சின்னதை உண்டாச்சு, திருப்பி என்னாச்சு போகணும், அதுக்குள்ள போச்சு. இதுதான் சத்காரியவாதத்துக்கு சொல்ற வழக்கம். இப்ப எதுக்கு சொல்லணும்னா, இப்போ மொத்த ஜகத்துக்கு பிரம்மம் என்ன காரணம்னா, பிரம்மம் தான் காரணமா இருக்கு. மெட்டீரியல் காஸ்ட், எப்படி பானைக்கு மெட்டீரியல் காஸ்ட் மண்ணு ஒத்துட்டு இருக்கோமோ, மெட்டீரியல் காஸ்ட்னா எது நேச்சர் எது மாறுறதோ அதான் மெட்டீரியல் காஸ்ட், வாட் எவர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அப்ப மண்ணு தான் பானையா மாறுறது. அப்ப பானைக்கு மண்ணு மெட்டீரியல் காஸ்ட், ஆனா மண்ணே பானையா மாறாது இல்லையா. மண்ணு தான் பானையா மாறுறதுனா அப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு பாத்துறேன்னா மண்ணு பானையா மாறுறதா மாறல. அப்ப சில ஃபேக்டர்ஸ் தான் தேவையா இருக்கு அந்த மண்ணை பானையா மாத்துறதுக்கு, அதான் நிமித்த காரணம். உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ், எது மாறுறதோ அதுக்கு பேர் உபாதான காரணம், எது மாத்துறதோ அது நிமித்த காரணம். அப்புறம் அந்த நிமித்த காரணத்துக்கு சகாரி காரணங்கள் ஹெல்பிங் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கலாம், பட் எல்லாத்தையும் நிமித்த காரணம் வச்சுக்கலாம். ரெண்டு காரணம் இப்ப, உபாதான காரணம் நிமித்த காரணம். உபாதான காரணம்னா எது மாறுறதோ உபாதான காரணம், எது மாத்துறதோ அது நிமித்த காரணம். இப்போ ஒரு விசாரம் தான் என்ன கேட்டா, மொத்த பிரபஞ்சம் காரியமா எடுத்துட்டோம்னா மொத்த பிரபஞ்சத்துக்கும் எது உபாதான காரணம் எது நிமித்த காரணம்? வேதாந்திகள் மூணு பேருமே வந்து சத்காரியவாதி தான், ஆல்மோஸ்ட் அத்வைதி விசிஷ்டாத்வைதி அண்ட் த்வைதி. அத்வைதி என்ன சொல்றா அப்படின்னா, அவளுக்கு விவர்த்தவாதம் பேரு. விவர்த்தவாதம்னா அவளுக்கு சிருஷ்டின்றது ஒண்ணும் கிடையாது, ஆக்சுவலா வெறும் தோற்றம் தான். அதனால அது வெறும் தோற்றம்னால விவர்த்தவாதம் பேரு அவளுக்கு. சத்காரியவாதியிலேயே ஒரு ஆக்சுவலா ரியல் சத்காரியவாதம் கிடையாது. ஏன்னா சத்காரியவாதத்துக்கு என்ன கண்டிஷன்னா, காரணம் எப்படி இருக்கோ காரியமும் அப்படிதான் இருக்கணும். காரணம் எப்படி இருக்கோ காரியம் அப்படிதான். இன்னைக்கு ஏன் காய் நல்லா இல்லைன்னா, காயே நல்லா இல்லை, முதல்ல வாங்கினதே அப்படிதான் இருந்தது, அதனாலதான் பண்ணப்பறம் நல்லா இல்லை. ஸோ காரணம் எப்படியோ காரியம் எப்படி, ஆனா நல்லா இருந்ததுன்னா அப்படி ஒத்துக்க மாட்டோம், நம்ம பண்ணதான் காரணம் வச்சு. இதே கெடுத்து அந்த காய் நம்ம கொடுக்கறது இல்லை, நல்லா காயை வாங்கிட்டு பண்ணா நல்லா சொல்ல மாட்டோம், காய் நல்லா இல்லாமட்டும் சொல்லுவோம், இன்னைக்கு வாங்கினதே இவ்வளவுதான், கத்திரிக்காய் இப்படிதான் அமைஞ்சதுன்னு சொல்லுவோம். அதான் நம்மளோட நேச்சர். இப்ப என்னன்னு கேட்டா, காரியம் காரியம் எப்படி என்ன தன்மையுடையதோ, இல்ல காரணம் என்ன தன்மையுடையதோ காரியம் ஒரு தன்மை தான் உடையது இருக்கணும். அப்ப காரியத்துக்கும் காரணத்துக்கும் வித்தியாசம் இல்லை, இப்படி எல்லாம் விசாரம் இருக்கு. அப்ப விவர்த்தவாதத்துல இதெல்லாம் ஒத்தே வராது. ஏன்னா காரியம் பொய், காரணம் உண்மை. உண்மையிலேருந்து முதல்ல பொய் வராது, இன்னொன்னு உண்மைக்கும் பொய்க்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. அதனால அவளோட நம்ம இது கண்டிக்கிறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அத்வைதவாதத்தை. நம்மளது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப உங்களுக்கு மட்டும் எப்படின்னு கேட்டா, இப்ப காரணத்துல காரியத்தின் தோஷம் இருக்கா? இப்போ பிரபஞ்சத்துல தோஷம் சொல்லமா இல்லையா, மாறிண்டே இருக்கா இல்லையா? இந்த தோஷம்னா மாறிண்டே இருக்குது. மாறாம இருந்தா நிர்தோஷம், மாறாம இருந்தா நிர்தோஷம், மாறிண்டே தோஷம். இப்ப பிரபஞ்சம் மாறிண்டே இருக்கு, அந்த தோஷத்தை உடையதுன்னா அப்ப காரணத்திலையும் தோஷம் இருக்கமா இல்லையா? காரியத்துல தோஷத்தை ஒத்துந்தா காரணத்துல தோஷம் ஒத்துக்கணுமா இல்லையா? கரெக்டா? அப்ப அனிவாரியமா போயிடும். அப்ப பிரம்மத்திலே தோஷம் இருக்குன்னு வந்துடும். அப்படி கேட்டா அப்படி வந்துடும். பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம் அது. இப்ப நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்களே, இதை இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அத்வைதிகள் எல்லாம் பண்ணிட்டா. பிரம்மம் சத்தியம், அது என்னைக்கு விகாரத்தை, அது என்னைக்கு நாசமே ஆகாது. அதனால ஜெகத் நித்யா. ஒரே ஒரு ப்ராப்ளம் தப்பிக்கிறதுக்காக வீட்டை, அதாவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணிட்டோம் வச்சுக்கோ, மொத்தமே இல்லைன்னு இடம். அப்ப பாஷை சொல்ல எல்லாம் கஷ்டப்படாதுப்பா, அப்படிலாம் பண்ண வேண்டாம். எப்படி இந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஜராவரணங்கள்லாம் இருக்கு, அது ஆத்மாவை போய் பாதிக்கிறதா? ஆத்மா நித்தியம் ஒத்துருக்குமா இல்லையா? அது மாதிரி பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அதுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு போய் சேராது, அது சுத்திய சொல்றதுன்னு நிர்வாகம். புரிஞ்சுங்களா? அப்ப காரணம்னா என்னன்னு கேட்டா, முதல்ல காரணத்தை புரிஞ்சுக்கணும். வெறும் பிரம்மம் காரணம் இல்ல. இந்த சித்து அச்சித்து விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மமே காரணம், இந்த சித்து அச்சித்து விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மமே காரியம். இப்ப குழந்தையா இருக்கிறது வயசானவளா மாறுறதுன்னு சொன்னா, உடம்பு மட்டும் இல்ல, அது யூனிட்டா பார்த்தா வச்சுக்கோ, அந்த ஆத்மாவோட இருக்கக்கூடிய குழந்தை, ஏன்னா ஆத்மாவா இருக்கக்கூடிய வயசானவர். இது நடுவில் எங்கேயும் ஆத்மா வெளில போயிடுச்சுன்னா உடம்பு சுத்தமா போயிடும், மாற்றமே கிடையாது, அதுக்கு அழிஞ்சு போறது தான். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பிரம்மமே காரணமா இருக்கு, சிதச்சித் விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மமே காரியமா இருக்கு. எப்பவுமே பிரம்மமானது இந்த சித்தையும் அச்சித்தையும் காட்டி பிரிஞ்சு இருக்காது. அதே மாதிரி சித்து அச்சித்தும் எப்பயும் பிரம்மத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. இது ஒரு அபத்த சித்தமான ஒரு தன்மை. அப்ப மாற்றம் எல்லாம் எதுக்கும் கேட்டா பிரகிருதிக்கும் ஜீவாத்மாக்கும் மட்டும்தான். ஜீவாத்மாக்கு மாற்றம் ஒத்துந்தா நம்ம சுத்திக்கு அகேன்ஸ்டா போக முடியாதுன்னு கேட்டா, அப்ப நம்ம ஒரு அதுக்கு இது கொடுக்குறோம், சமாதானம் கொடுக்குறோம். பிரகிருத்தியானது ஸ்வரூபத்திலையும் சுபாவத்திலையும் மாற்றத்தடையும், ஜீவாத்மா சுபாவத்துல மாத்திரம் மாற்றத்தடையும். அப்ப சுத்தி சொன்னதுன்னா ஸ்வரூபத்துக்கு தான். ஆக மொத்தம் நீங்க ஏதாவது தோஷம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது பிரகிருத்தில, ஆமா அது அப்படிதான் இருக்கும், அது தன்மை அப்படிதான். அது பிரகிருத்தில இருக்கக்கூடிய எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு போகாது அப்படின்னு இவருடைய நிர்வாகம். இப்ப சொல்ல போறாரு, எல்லாமே நான் தான் சொல்லச்சு, என்னுடைய பிரகிருத்தியே ரெண்டா இருக்கு, லோயர் பிரகிருதி ஹையர் பிரகிருதி. லோயர் பிரகிருதின்றது இந்த பிரபஞ்சம் அச்சேதன மேட்டர், ஹையர் பிரகிருதி ஜீவாத்மா, அதற்கு மேல நான் இருக்கேன்னு சொல்றேன் பிரம்மம். இப்ப இதுல இன்னொன்று தெரியுதுன்னா, நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கா, அவர் எப்படி மேனேஜ் பண்றாருன்னா, சிருஷ்டியில அங்கங்க ஜீவாத்மாவோட கண்ட்ரோல்லே கொடுக்குறாரு சொல்றதுலாம். மேலேந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாம அங்கங்க அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்து நீ இதை பண்ணிட்டு சொல்லி கொடுக்குறாரு. அவ பிரகிருத்தியில ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல கவர்னன்ஸ் பார்த்தாலும் ஜீவாத்மாக்கள் தான். அல்டிமேட் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா மேல ட்ராக் பண்ணிட்டே இருக்கார், எப்பயும் விட்டுற மாட்டார், லிமிட்டை தாண்டி யாரும் போக முடியாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருந்துட்டே இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மைனஸ் ஒன்ல இருந்து ஒன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, அந்த ஒரு பெண்டில் மாதிரி போயிட்டு வந்து இருக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் போயாச்சு மோசத்தை போயிடுவோம், இந்த எக்ஸ்ட்ரீம் போயாச்சு திருப்பி இங்கேயே ஒழுங்கு எடுப்போம் அந்த மாதிரி. அப்போ இதை தாண்டி யாரும் போக முடியாது. ஸோ ஆக மொத்தம் நான் சொல்லப்படுறது, இப்போ ஒரு பிரகிருத்தியே இன்னொரு பிரகிருத்தியானது கவர்மெண்ட்டு சொல்லப்படுறது. ஆக மொத்தம் எல்லாமே என்னுடைய ஒரு சக்திக்கு உட்பட்டது. நான் தான் சொல்றதுக்கான தாத்பரியம்னா, நான் தான் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய சக்தின்னு சொல்லப்படுறது. இப்போ அது மேலே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்ல வந்ததுன்னா, முதல் ஆறில் இந்த லோயர் பிரகிருத்தியை பற்றியும் ஹையர் பிரகிருத்தியை பற்றியும் ஒரு சூத்திரம் கொடுத்துட்டார். பட் இது ரெண்டுத்துக்குள்ளேயும் சூத்திர மணிகணே மணிகணா இவ இந்த சூத்திர சூத்திரத்தில் இருக்கக்கூடிய போக்கப்பட்ட சூத்திரம் மட்டும் தன்னை சொல்லிட்டு இப்போ தன்னுடைய தன்மைகளை விஷயம் பண்ணப்படுறது. அதுதான் வந்து இந்த ஆறாவது ஏழாவது அத்தியாயத்துலேயே முக்கியமான ஒரு இதானே மத்தியமான சக்தியான ஆறு சென்டர் சிக்ஸ்னால பரபிரம்ம பூத பரமபுருஷ ஸ்வரூபம் துபாசனம் ச பக்தி சப்த வாக்கியம் உச்சதே. மூணு விஷயங்கள், பரபிரம்ம பூத பரமபுருஷ ஸ்வரூபம், எவ்வளவு அட்ஜெக்டிவ் பாருங்க, பரபிரம்ம பூத பரமபுருஷ ஸ்வரூபம், நாட் லோயர் எதுனா சொல்லல. ஏன்னா அத்வைதத்திலயும் ஒத்துன்னு இருக்கா, உபாசனை இல்ல, ஆனா சுகரம் பிரம்மத்துக்கு தான், நாட் ஃபார் பரபிரம்மம். பரபிரம்ம தடையத்துக்கு ஞானம் தான், அபரபிரம்மம் ஆ சகன பிரம்ம தடையத்துக்கு உபாசனை ஒத்துருக்கா. அதனால போட்டனர் பரபிரம்ம பூத பரமபுருஷ ஸ்வரூபம், ஒரே பிரம்மம் தான், அது சகுனம் தான், சரியா? அப்படி அதனுடைய உபாசனம் என்ன, அந்த பக்தி சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அதுதான் பக்தி சப்த வாச்சியம், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்படுறது. இப்போ ததையத உத்தரத்திர எதப்பிரவத்தில் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர் மனாதம் அபியர்ச்ச சித்தி விந்தி மாணவ. பதினெட்டாம் அத்தியாயத்துல எதா பிரவருத்தி பூதானம், எதனால் பூதங்களுக்கு பிரவிற்த்தி ஏற்படுறதோ, அடிக்கடி சொல்ல போற அந்த அதை அர்ச்சி அர்ச்சி அர்ச்சித்து சித்தியை அடையலாம்னு ஏற்படி சொல்ல போற. இத்தியாரத்திய விமுச்ச நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே பிரம்ம பூத பிரசன்னாத்மா சோசதே காங்கதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பராம். இல்லை பதினெட்டாம் அத்தியாயத்துல கன்க்ளூட் பண்ண போறார், எதை அறிந்தால் மோட்சத்தை அடையலாம், எதை உபாசித்தால் மோட்சத்தை அடையலாம்ன்ற ரீதியில் அங்கே சொல்லப்படுறது. அது உபாசனம் தோ பக்தி ரூபாபண்ணம் ஏத பரமபிராப்தி பாய பூதம் இது வேதாந்த வாக்கிய சித்தம். இப்போ உபாசனம் ஆக்சுவலா பக்தி, பக்தியை காட்டிலும் வேற இல்லை. அதாவது ஞானம் பக்தி எல்லாம் பரியாய பதங்கள், வேதனம் ஞானம் பக்தி. நமக்கே ஒரு பிரம இருக்கு, பக்தினா வேற ஞானம்னா வேறன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஞானம்னா இப்போ தியானம்ன்றது வேற அப்படின்லாம் நமக்கு ஒரு பிரம இருக்கு. தியானம்ன்றது ஏதோ தனியாக ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே ஞானத்துக்கு உட்பட்டது தான், தர்மபூத ஞானத்தினுடைய பரிணாமங்கள் தான் எல்லாமே. பக்தி ஆகட்டும், வேதனானா வேதனைனால என்ன தெரியுமா, தெரிஞ்சுக்கிறது சென்சேஷன், நம்ம வேதனையை வந்து அவஸ்தை மாதிரி இதுவா நெகட்டிவ் கனெக்டேஷன் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா வேதனான அறிதல் அர்த்தம், அவஸ்தானா எப்படி ஸ்திதியோ, வேதனா வேதனா அறிதல் அவேர்னஸ். அப்பா அந்த எல்லாமே ஞானத்துக்குள்ளே அடைக்கலாம். ஞானம் தான் பக்தி. அதான் ஸ்ரீமுஷி பக்தி ரூபான்னு பிரார்த்தனை பண்ற ஸ்ரீனிவாசன் கிட்ட, ஸ்ரீமுஷி பக்தி ரூபா, பக்தி ரூபமா இருக்கக்கூடிய ஞானத்தை கொடு. அப்ப ஸ்ருதிகளுடைய இதில் அடுத்துக்கிட்ட, தமேவம் விதித்வா, தமேவம் விதித்வா அதிமிருத்திமேதி, தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி இத்தியாதினா அபிஹிதம் வேதனம். இதைகளால் சொல்லப்பட்ட வேதனம் சப்தம் இருக்கு. ஆத்மாவாய திருஷ்டவிய ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நித்யாஸ்தவிய ஆத்மாவே லோகம் உபாசீத சப்தசுத்தோ த்ருவாஸ்மதி ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தினாம் மித்ரமோக்ஷ பித்யதே ஹிருதய கிரந்தி இத்தியாதிபிஹ ஐகார்த்தியாத் ஸ்மிருதி சந்தான ரூபம் தர்சன சமானாகாரம் தியான உபாசன சப்த வாச்சியம் இது அவகம்யதே. பக்தினா என்ன, இப்ப வேதனம்னா என்ன, தியான உபாசன எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா ஸ்ருதிகள் வந்து வெவ்வேறு இடத்துல ஒரு ஒரு ரூபாய் சொல்ல முடியாது. ஸ்ருதியானது கன்சிஸ்டண்டா சொல்லணும் இல்லையா. சமேபம் வித்வான் அமர்தேவ அதை தெரிந்தவன் அடைகிறான் சொல்றது, அதை உபாசித்தவன் அடைகிறான் சொல்றது. இப்ப குழப்ப கூடாது. இதுவா அப்படின்னா ஒரு சிங்கிள் இதுவா பார்த்தோம்னா எல்லாம் ஒண்ணும் தெரியாது. வேதனம் தான் உபாசனம், அதான் பக்தி, அதான் ஞானம். அதனால எல்லாமே வந்து ஒரே அர்த்தத்தை கொடுக்கறது. புனச்ச நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுநாசுதேன யமைவேஷ பிரணிதேதேன லப்யஸ் தஸ்யைவ தஸ்யைஷ ஆத்மா விபிருணிதே தனுகும் சுவாமி முண்டகோபனிஷனுடைய வாக்கியம் அது. இது விசேஷனாத்து பரேன ஆத்மனா வரணீயதா ஹேதுபூதம் ஸ்மரியமான விஷயஸ்ய அத்தியர்த்த பிரியத்வேன ஸ்வயமபி அத்தியர்த்த பிரியரூபம் ஸ்ருதி சந்தானமேவ உபாசன சப்த வாச்சியம் இதி நிச்சயதே. இப்போ உபாசனான்னு சொன்னா அதுல வந்து ஒரு பொதுவா மெடிடேஷன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பேசிவான ஒரு ப்ராசஸ் இல்லையா. மெடிடேஷன்னா பேசிவான ப்ராசஸ், பக்தின்றது ஆக்டிவான ப்ராசஸ். ஏன்னா பக்தியில வந்து பாவங்கள் உண்டு, அதுல வந்து நமக்கு எமோஷனல் ஃபீல் இந்த பக்தி. ஆனா மெடிடேஷன்ன்றது ட்ரை ஆக்சுவலா, அப்படிதான் புரிஞ்சுருக்கோம். பியூர் மெடிடேஷன் இருக்கானா கிடையாது, அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுத்தி வாக்கியம் சொல்றது நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுதாசிதேன. வெறும பிரவச்சனம் பண்றதுனாலயோ இல்ல கேட்கறதுனாலயோ இல்ல சொல்லிட்டு இருக்கிறனாலயோ ஆத்மா அடைய முடியாது. யமேவ ஏஷ விருணுதே, அந்த ஆத்மா அந்த ஆத்மாவை விரும்பணும்னு சொன்னா. இப்ப இதெல்லாம் பயங்கரமா இடிக்கும் அவளுக்கு, அத்வைதிகளுக்கு. ஏன்னா இருக்கிறது ஒரு ஆத்மா தான், இருக்கிற ஒரு ஆத்மா தண்ணியே விரும்பும் இப்ப. அதனால பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற ஒத்துழைப்பா தான் இந்த ஸ்ரீபண்டுக்கு அர்த்தம் பண்ண முடியும். பரமாத்மா அடையிறது தான் மோட்சம். அப்ப அந்த பரமாத்மா எந்த ஜீவாத்மாவை வரிக்கிறதோ அந்த ஜீவாத்மா தான் பரமாத்மா அடைய முடியும். இருக்கிறதே பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அந்த பிரம்மம் இன்னொரு பேர்த்து வரிக்கிறது ஒண்ணுமே இல்லையே இப்போ. அதனால இந்த இடங்கள்லாம் அவளால சரியா நேர் அர்த்தத்தை சொல்ல முடியாது. சுத்தி வலிக்கு ஏதாவது சொல்லலாம், ஆனா நேர் அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால எமேவ ஏஷ பிரணத்தே தேன லப்யா அப்படின்னு போட்ட. இப்ப யார் யார் வரிப்பா லோகத்துல பார்த்தோம் வச்சுங்களேன், பொதுவா லோகத்துல பொதுவா அதாவது லௌகிக நியாயம் தான் வைதிக நியாயம் எப்பயுமே. லோகத்துல பொதுவா நம்மளை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவளுக்கு நம்ம பிடிச்சிருக்கணும். இதுதான் நியாயம். ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அஃபெக்ஷன் ஆகணும் சொன்னா பரஸ்பரம் அந்த இன்னொருத்தரும் அவர்கிட்ட இருந்தாலும் ஆனந்தம் இருக்க முடியும். இல்ல வேற ஏதாவது உள்ள இது இருந்தா அது வேற விஷயம். பட் ஒன்றும் இது இல்லாம ரெண்டு பேர் இருக்கா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒருத்தர் மேல பிரீத்தி ஆகிட்டு சொன்னா, இல்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல பிரீத்தி சொன்னா அது இன்னொருத்தர் பிரீத்தியை காட்டணும். அப்ப பரமாத்மா வந்து ஒருத்தனை வரிக்கிறான்னு சொன்னா அப்ப இவனை வந்து பிரீத்தியாகனு அர்த்தமா இருக்கு. அந்த ஜீவாத்மா பக்தின்ற உன்னை செலுத்தினாதான் பரமாத்மா அதனால மகிழ்ச்சி அடைந்து அவனை இவன் வரிக்கிறான். அதனால பக்தி உபாசனா எல்லாம் ஒண்ணுன்றதுக்காக இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல போட்டுருக்கு. அப்ப என்ன சொல்ற, இது விசேஷனாத்து பரேன ஆத்மனா வரணீயதா ஹேத்து பூதம் ஸ்மரியமான விஷயசிய ஸ்மரிச்சுட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய இது அத்தியர்த்த பிரியத்வேன, ஒரு பிரியத்தோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மா இருக்கணும் அந்த இடத்துல. அவனை வந்து அவன் என்ன பண்றான், ஸ்வயமபி அத்தியர்த்த பிரியரூபம் ஸ்மிருதி சந்தானம் ஏவ உபாசன சப்த வாக்கியம். அப்ப ஸ்மிருதி சந்தானம், ஸ்மிருதி சந்தான சந்தானம்னா தொடர்ச்சி, கண்டினியூட்டி. சந்தானம்னாலே தொடர்ச்சி, கண்டினியூட்டி. அப்ப ஸ்மிருதி சந்தானம்னா ஸ்மிருதி தாரை. அப்ப வெம்பரமான பத்திய ஒரு எண்ணம், அந்த எண்ணமே தொடர்ந்து இருக்குது. ஆக்சுவலா தியானமே என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், பிரேக் பண்ணீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். பட் என்னன்னா சேம் தாட், போட்டோவே பார்த்தீங்கன்னா வீடியோ தான், அதே திருப்பி வந்துட்டே இருக்கு இல்லையா. இல்ல வீடியோன்னு கேட்டீங்கன்னா வெறும் போட்டோ தான், அப்படியே வந்துட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா அப்ப ஸ்மிருதி சந்தானம் இல்லை கேட்டா, இப்ப நமக்கு நமக்கும் ஸ்மிருதி சந்தானம் இருக்கு, ஆனா வேற வேற ஸ்மிருதி, ஒன்னு நினைச்சா ஒன்னு அடுத்து வேற ஃப்ரேம் வேற ஃப்ரேம் வேற ஃப்ரேம் வந்துட்டு இருக்கு நமக்கு இப்போ. ஆனா தியானத்துல போயாச்சுன்னா ஒரே விஷயமே வந்துட்டு இருக்கு, அதான் அவலம்பனம். அந்த மாதிரி போட்டார் இப்போ ஸ்மரியமான விஷயசிய அத்தியர்த்த பிரியத்வேன ஸ்வயமபி அத்தியர்த்த பிரியரூபம் ஸ்மிருதி சந்தானம் ஏவ உபாசன சப்த வாச்சியம் இது நிச்சயதே ததுவேவ பக்தி இத்யுச்சதே. அதுதான் பக்தி, அந்த உபாசனை தான் பக்தின்னு நிச்சயதே. ஸ்நேகபூர்வ மனத்தியானம் பக்தி இத்யுச்சதே புதையின்னு லைங்க புராணத்தில் எடுக்கிறார், லிங்க புராணத்தில் வச்சனம் எடுக்கிறார். ஸ்நேகபூர்வ மனத்தியானம், வெறும் தியானம் இல்லை, அந்த ட்ரையா இருக்கிறதுக்கு இல்லை, அது ஸ்நேகபூர்வம் ஒரு ஆசையோட கூட ஒரு அன்பினோட கூட முன்னாடி அதனால் ஏற்படக்கூடிய தியானம் இருக்கே அதுதான் பக்தின்னு புதைகி உச்சத்தேன்னு போட்டுட்டார். இது வச்சனாத்து அதஸ்தமேவம் வித்வா அமிர்தேக பவதி நான்யஸ்பந்தா விதிதேனாய நாகம் வேதே ந தபசா ந தானேன்னு சேஜ்ஜியா சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டவானசி மாமியதான் சொல்லப்படாதீங்க அர்ஜுனங்கிட்ட. நீ என்னை பார்த்தியோ இது மாதிரி வேதத்தை படித்ததுனாலயோ தபஸ் பண்ணதுனாலயோ தானம் பண்ணதுனாலயோ இஜ்யா அதனால என்னை பார்க்க முடியாது, நீ என்னை பார்த்த மாதிரி அதனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்ட. எப்படி பார்க்க முடியும்? பக்தியால மட்டும்தான் பார்க்க முடியும். பக்தியா பனன்யா சக்கியா, இதெல்லாம் கத்தியத்துல அந்த வச்சனமானது வருது. பக்தியா து அனன்யா, அனன்யா பக்தியா சக்கியா, வேற எங்கேயும் செல்லாத பக்தி, ஒரே இருக்கக்கூடிய பக்தி, ஒன் பாயிண்டட் மெடிடேஷன் அர்த்தம் பக்தி. ஞாத்தும் தஷ்டும் தத்கேன பிரவேஷ்டும் பரந்தப அறிந்து கொள்வதற்கோ எல்லாத்துக்கும் பக்தி ஒன்றுதான் ஒரே வழின்னு அவரே சொல்லியிருக்கிறதுனால அந்த பக்தி யோகத்தை பற்றி சொல்ல வந்தது தான். பக்தின்றது வேற ஒன்றும் இல்லை, பக்தி தான் தியானம், பக்தி தான் உபாசனம். ஏன் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கோம்னு சொன்னால், அத்வைத சம்பிரதாயத்தில் வரைச்சு பக்தின்றது ஞானத்துக்கு அங்கமாக சொல்கிறேன். பக்தியினால ஞானம் ஏற்படலான்ற மாதிரிலாம் சொல்கிற உண்டு, ஆனால் அதெல்லாம் கிடையாது. பக்தி ஞானம் ஒன்று தான், ஏன்னா பக்தின்றது திருப்பி திருப்பி இந்த ஞானத்துக்கு தான் விஷயமானோம், ஞானத்துடைய மாற்றம் தான் பக்தி. தர்மபூத ஞானம் தான் எல்லாத்துக்கும், நம்ம இச்சா காமம் எல்லா துவேஷம் எல்லாத்துக்கும் அது இருக்குச்சு, பக்திக்கும் அதுன்னு இருக்க முடியும், வேற எங்க இருக்க மாதிரி ஒன்றும் இல்லையே, சரி பக்திக்கு தனியாக ஒன்று கொண்டு வரதுக்கு. அதனால எல்லாமே ஞானத்துடைய ஒரு விகாரம் தான், அப்போ பக்தியும் ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். தத்ர சப்தமே தாவது உபாசிய பூத பரமபுருஷ ஸ்வரூப யாசாதம் பிரகிருத்தியா திரோதனம் தன் நிமித்தையே. இப்போ ஏழாவது குறிப்பா உபாசிய பூத பரமபுருஷ ஸ்வரூப யாசாத்மியம், எம்பெருமானுடைய ஒரு ஸ்வரூப யாசாத்மியம் உள்ளபடி அவனுடைய ஒரு ஸ்வரூபத்தை. பிரகிருத்தியாத திரோதானம், பிரகிருத்தியினால அதனுடைய மறைப்பு, திரோதானம் பண்ணதுன்னா மறைக்கிறது, மாயா ஜெகன் மோகினின்னு சொல்லணும் அந்த இதில் வரைச்சு அந்த மாதிரி. தன் நிவர்த்தையே அதை போக்குவதில் பகவத் பிரபத்தி உபாசக விதா பேதோ ஞானினக சிரேஷ்டியம் சோச்சது. அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்காங்களோ அவருடைய சிரேஷ்டியத்தை சொல்ல போறார். எப்படின்னு கேட்டால் பகவான் அடையிறதுக்கு உபாசக விதா பேதக, இப்படிலாம் உபாசனை பண்ணலான்ற அப்படி அது அதை அதையுடைய ஞானிகளை பற்றி அவளுடைய சீட்சியத்தை சொல்ல போறார் இந்த ஏழாவது அத்தியாயத்தில். முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் உவாச்ச மையாசக்த மனாப்பார்த்த யோகம் விஞ்சன் மதாசயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசி தச்ணு தச்ணு, இதை அதை கேள் எது யதா ஞாசியசி அசம்சயம் சமக்ரம் மாம், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், டவுட்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை கேள். எப்படி மைய ஆசக்த மனாகா பார்த்த யோகம் மிஞ்சல்னு மதாசைய, மை ஆசக்த மனாகுன்னா என்னுடைய என் மீது சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸாக கூட தியானம் இருக்கணும், அது யோகம் மிஞ்சன்னு. அப்படிப்பட்ட அந்த யோகத்தை கூடியவனாக மத ஆசிரிய என்னை ஆசிரியத்தினா எப்படி இருக்கலான்றதை கேளுன்னு சொல்லப்படுறாரு. இப்போ மை ஆபிமுக்கியன, ஏன்னா இப்போ தியானம் பண்ணுறதுன்னு மகிழ்ச்சி சொல்லியாச்சு, இப்போ எதை தியானம் பண்ணுமோ அதை பற்றி தெரியும் நமக்கு கம்ப்ளீட்டாக, அப்போ தான் தியானமானது சக்டிஃபை ஆகும். அதுக்காக எதை தெரிஞ்சுட்டா நீ பக்தி யோகம் பண்ணுறதுக்கு இல்லை எவ்வளவு தெரிஞ்சுட்டா அவனோட பக்தி யோகம் பூர்த்தி ஆகுமோ அவ்வளோ சொல்கிறோம் கேளுன்னு சொல்லப்படுறது. மை ஆபிமுக்கியன ஆசக்தமனாகா, அபிமுகம்னா பார்த்திருத்தல், ஃபோக்கஸ் டைரக்ட் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது, அது எனது ஆசக்தமனாகனா ஈடுபாட்டை உடைய மனதோடு. மத் பிரியத்பாட்டி ரேக்கேன மத் சுரூப்பேன குணகீச்ச சேஷ்டித்தேன மத் விபூத்தியா விஸ்லேஷே சதி தக்ஷணாதேவ. அப்போ எம்பெருமான் வேற, அவனுடைய விபூதி வேற, அப்போ விபூதியெல்லாம் விட்டுட்டு அவனை மட்டும் பார்க்கறது. இப்போ இப்படி ஆர்கியூ பண்ணலாம், எல்லாமே பிரம்மம் தானே, இப்போ நான் தூணை கூட பார்த்து தியானம் பண்ணுன்னு சொன்னால் வாஸ்தவம் தான், இந்த தூணிலையும் பிரம்மம் இருக்குதான், ஆனால் இது விபூத்தியோட கூடிய பிரம்மமாக இருந்துருக்கு. அதனால் அப்போ சேஷ்டித்தேன மத் விபூத்தியா விஸ்லேஷே சதி, அதை பிரித்து பார்க்கறது. ஓகே, எதை பார்க்கறது? தட்சிணாதேவ விஷீரியமான சுபாவத்தையா மயி சுகாடம் பத்தமனாகா, அந்த க்ஷணாதேவ அந்த க்ஷணத்திலிருந்து என்னுடைய குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேனோ, அதை தெரிஞ்சுண்டு இல்லையா, மதாசய மதேகாதார மத்யோகம் இஞ்சன்னு யோக்தம் பிரவர்த்த யோக விஷயபூதம் மாம் அசம்சயம் நிஸ்சம்சயம் சமகம் சகலம் யதா ஞாசசி ஏன ஞானேன உக்தேன ஞாசசி. அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்றேன். எப்படின்னா என்னுடைய குணங்களோடு கூடிய மத்ஸ்வரூபேன குணைகீச்ச சேஷித்தேன மத் விபூத்தியா சிஷ்டேசதி சத்கனாத்தியவ விஷீரியமான சுபாவதைய. ஒன்ஸ் தெரிஞ்சிடாச்சுன்னா அந்த ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு நிலை, அதுதான் பக்தி. தீவிரமான ஆசை என்னன்னு கேட்டால் எந்த வஸ்து மேலே ஆசை இருக்கோ அந்த வஸ்துவை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சிருக்க முடியாது, அதுதான் அந்த தீவிரமான பக்திக்கு அடையாளம். நானும் பக்தி பண்ணுறேன் எப்போ கேட்டால் காத்தால 7-9 பக்தி டைம் பக்தி சேனல்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து எழுதி பார்க்கறது. அப்புறமா என்ன காரியத்தை பார்ப்பேன்னா அந்த மாதிரி பக்தி இல்லை இங்கே தைலதாரம் சொல்லிச்சு. அதுக்கும் என்ன அர்த்தம்னா விட்டு பிரியாமல் இருக்கிறது, ஒரு க்ஷணம் கூட ரெண்டு கிட்ட போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட மயி சுகாடம் பத்தமனாக அப்ப அவைகள்ல இருந்து என்ன பிரிவு ஏற்பட்டிருக்குன்னா விஷீரியமான சுபாவத்தையா தாங்க முடியாத ஒரு தன்மை, அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு. எதா ஸ்வயம் ச மயாகினா விஷீரியமானதையா மதாசிரியா, எப்படிப்பட்ட ஆசிரியம்னா ஒருத்த ஆசிரியிருக்குதுன்னு சொன்னா கம்ப்ளீட் ஆசிரியம். ஒன்னு இன்னொரு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா வச்சுருங்க, அது இல்லாம இன்னும் இருக்க முடியாத அர்த்தம். அப்படி அப்படிப்பட்ட ஒரு தன்மை மதேகாதாரா, என் ஒருவனையே ஆதாரமாக இருக்கிறது. மத் யோகம் இஞ்சன்னு யோக்தம் பிரவர்த்தா யோக விஷய பூதம் மாம். அப்படி யோகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய இந்த யோகம்ன்றது பரமாத்ம யோகம். முன்னாடி சொன்ன யோகமானது ஆத்மாவோடு கூடுதல், அது இங்கே வந்து பரமாத்ம யோகம். அதை எதை தெரிஞ்சிருந்தா உன்னால முடியுமோ அதை அவஸ்தித மனாக சொன்னார். அவஸ்தித மனாகனா ரொம்ப ஈடுபாட்டோட கேளு சொல்லணும், அட்டன்டிவா கேளு. ரெண்டாவது ஸ்லோகம் ஞா அவஸ்தித மனாக, அவஹித மனாக போட்டிருக்கா, இந்த அர்த்தம் ஒண்ணுதான், பாட்ட பேதம் தான். அவஹிதோஸ்மி அப்படின்னு சொன்னா அட்டன்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஞானம் தேகம் சபிஞானம் இதம் வக்ஷ்யாம் விசேஷதா யஜ்ஞாத்ம நேக பூயோன்யத்தை ஞாத்தவ்யம் அவசிஷ்யத்தே. ரெண்டாவது நான் சொல்ல போறது எப்படின்னு கேட்டா, இப்ப இதை தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது தெரிஞ்சுக்கிறதுக்கு. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை பத்தி பூர்த்தியா அந்த ரீதியில பூர்த்தியா சொல்ல போறேன், ஒண்ணும் மிச்சம் இல்லாம. இதை தெரிஞ்சுட்ட அப்புறமா வேற ஒண்ணும் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தேர் இஸ் நதிங் எல்ஸ் டு நோ அப்படி சொல்ல போறேன். கிஞ்சித் அவசிஷியது, ஒன்னும் மிச்சம் இருக்க போறது இல்லை. அகம் தே மத் விஷயம் இதம் ஞானம் விஞ்ஞானேன சக அசேஷத்த வக்ஷாமி. அதாவது ஞானம்ன்றது ஒண்ணு விஞ்ஞானம்ன்றது ஒண்ணு. பொதுவா ஞானம்னு சொன்னா என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா, ஞானம்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ரெண்டு விஷயத்தை பத்தியும் ஒரு மேலோட்டமான ஞானமானது ஞானம். ஐ ஹாவ் த நாலேஜ் அபவுட் தீஸ் டூ திங்ஸ், பட் இதை காட்டிலும் இது எப்படி வேறன்னு எனக்கு தெரியாது. ரெண்டு விஷயத்தையும் தெரியும் எனக்கு, பட் ஹவு எக்ஸாக்ட்லி தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட்னு தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அது தெரிஞ்சுட்டு அதான் விஞ்ஞானமா இருக்கு, விசிஷ்ட ஞானம் அது. ஸ்வரூபத்தக இது எப்படி வேற, அது சொரூபத்தக எப்படி வேற, ஏன் இது அது ஆகாது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம், விசிஷ்ட ஞானம் அது. ஞானம் சொன்னா இதையும் தெரியும் அதையும் தெரியும், ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது அப்படின்னு ஒரு மேலோட்டமா தெரிஞ்சது ஞானம். அதான் சொன்னார் ஞானம் தேகம் சவிஞானம் இதம், அந்த டிஸ்டிங்கிஷ் பண்ற ஞானத்தினோட அவங்க சொல்றேன்னு சொல்லப்படுறது. இப்போ விஞ்ஞானினதக அசேஷதக வக்ஷாமி, அசேஷதகன்னு சொன்னா பேலன்ஸே மிச்சதும் இல்லாம. விஞ்ஞானம் ஹி விவிக்த ஆகார விஷயம் ஞானம், விவிக்த ஆகார விஷயம் பிரிச்சு பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது சரியா. யதாஹம் மத் வெதிரிக்தாப் சமஸ்த சிதஜித் வஸ்து ஜாத்தாத் நிகில ஹேய பிரத்யேகதையா அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண அனந்த மகாவிபூதிதையாச்ச விவிக்தா. நான் எல்லாத்துலையும் கலந்துருக்கேன்னு சொன்னா கூட எப்படி இவைகளை காட்டும் நான் வேற இருக்கேன், மத்யதிரிக்தாவது சமஸ்த ஜெதிரிக்த வஸ்து ஜாதாத்து, என்ன காட்டிலும் வேற வைக்கக்கூடிய இந்த சமஸ்த மொத்த சித்து அச்சித்து இந்த வஸ்து கூட்டத்திலிருந்து எப்படி நிக்கில ஹேய பிரத்தி நீக்க தயா, எந்த விதமான ஹேயமும் எங்கிட்ட கிடையாது, எதுவுமே கிடையாது. எதிரின்னு சொன்னா அதுக்கு தாற்பயம் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இருந்து போகினாலும் அதுதானே. எப்ப அந்த ராஜாக்கு எதிரியே கிடையாதுன்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, அஜாத சத்துன்னு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு இருந்தா எல்லாரையும் கொண்டுட்டா அர்த்தம் இருக்கு. அப்பனா ஒரு கால் ஹேயம் இருந்ததுன்னா ஹேய பிரத்தி நீக்க சொன்னா எப்பயுமே இருந்தே கிடையாது, ஆப்போசிட் ஆஃப் ஆல் ஹேயம். அனமதிக்கு அதிசய அசங்கை, இதெல்லாம் அவருடைய விசேஷம், எப்பயும் போடுற விசேஷங்கள். எல்லையற்ற எக்ஸிலிங்ல அதிகமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் நிறைந்த எண்ணெய் தேன மீட்ட விஷய ஜானின சக மத் ஸ்வரூப விஷய ஜானம் மக்ஷாமி. எதுக்கு இவ்வளவுதான் இப்படி போடுறாருன்னா, அவர் இருந்த சமயத்துல அத்வைதமானது பிரபலமா இருந்தது, கீதைக்கும் அத்வைத ரீதியா இருந்தது. வெறும் சத்தியம் ஞானம் அந்த பிரம்மன் சொன்னா போறோம் இருந்தது, பிரம்மம்னா அப்படி கிடையாது. அதனால ஒவ்வொரு இடத்துலயும் வரைச்சு அனவதிக்கு அதிஜய அசங்கேய கல்யாண குண கணகான்னு போடுது. எப்பயுமே இந்த கல்யாண குணகணங்களை விட்டு பிரிச்சு இருந்தே கிடையாது. ஏன்னா சத்தியம் ஞானம் அந்தமான தோஷம் இல்லைன்னு இருந்துட்டு போட்டோம், ஆனா கல்யாண குணங்கள் இருக்குன்றது இல்லையே, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுமே. அதனால்தான் அது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து போட்டுருந்தேன். அப்படிப்பட்ட என்னை பற்றிய ஞானத்தை சொல்கிறேன். கிம் பகுனா, கிம் பகுனானா எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்றமா இல்லையா, ஏதாவது சொல்லச்சு இதை இவ்வளோலாம் எதுக்கு, இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்ல. அது மாதிரி கிம் பகுனா எத் ஞானம் ஞாத்வா மை புனக அந்நியத்து ஞாத்தவியம் நந்தசிஷ்யதே, எதை தெரிஞ்சுட்டா இனிமேல் என்னிடத்துல இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லையோ அதை சொல்கிறேன் கேளுங்க. சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ தான் பிடிக்க கொடுக்குறாரு, ஏன் அட்டன்டிவாக கேளுன்னு சொல்கிறாருன்னா, அப்போ சொல்கிறார் பக்ஷியமான ஞானசிய துஷ்பிராபதாமாக, சொல்ல போகிற விஷயம் இருக்கே அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. இப்பயே பாருங்க, உபன்யாசம் பண்ணால் கூட்டம் அதிகமாக வரும், ஏன்னா அதை கதை சொல்லிட்டு இருப்பா, ஏதாவது வந்து கொண்டிருக்கோம். ஆனால் காலக்ஷேபம் சொன்னால் கூட்டம் வராது, ஏன்னா புஸ்தக தூக்கம் தான் வரும். புஸ்தகத்தை பார்த்து வரியை படித்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டமான காரியம், வெறும கதை கேட்கறதுன்றது ஈஸி. அதனால தான் அந்த மார்க்கத்தை நிறைய பேர் போகிறேன். உபன்யாசம் பண்ணால் நான் கேட்டால் நன்னா சொல்கிறார், என்ன சொன்னார்னா நன்னா டைம் போச்சு அவ்வளோதான், அல்டிமேட்டாக என்ன சொன்னார்னு கேட்டால் அது தெரியாது. ஆனால் காலக்ஷேபன்றது ஹெவி, பங்கி வாசி வாசி படிச்சு அதனால கவனமாக கேளு. அது சொல்கிற மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதற்கு சித்தையே எததாமதி சித்தானாம் கஷ்டின் மாம் வீட்டு தத்பதா. மூணாவது பத்தியம் இது. எவ்வளவோ பேர் என்ன பண்ணுறா, முயற்சி பண்ணுறா இந்த ஞானத்தை அடையிறதுக்கு, முயற்சி பண்ணுறா. முயற்சி பண்ணாலும் சில பேர் தான் அதை பூர்த்தியாக பண்ணு நினைக்கிறா, அதுலேயும் சில பேர் தான் என்ன பண்ணுறா, என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தா எவனோ ஒருத்தந்தான் அல்டிமேட்டாக. ஏன்னா ஒரு ப்ராசஸ், அது ஒரு ஸ்டெப்பு. சில பேர் என்ன பண்ணுற, ஆஃபீஸில் பாருங்க ப்ரொமோஷன்லாம் வாங்கிச்சு ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே பேங்க்ல எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கிளர்க்காக இருக்கிறோம் ஆஃபீஸராக ட்ரை பண்ண மாட்டான் அந்த காலத்தில் நேஷனல். ஏன்னா ஆஃபீஸராக மாறினா ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும், யார் அதுக்கெல்லாம் போகுது நான் கிளர்க், நீ இங்கே இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷனே வேண்டாம். ஏன்னா இதுவே சௌகியமாக இருக்குது, ஆத்துலேருந்து போயிட்டு வந்துருக்கேன் கிளர்க்காகவே இருக்கேன். ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெட் டேக்ஸ் ரிஸ்க், அது என்ன வருமோ இது வருமோ இங்கேயே திட்டியாதுன்னு இருக்கேன்னு இருப்பான். அது மாதிரி ஆஃபீஸ் ஆனால் வச்சுக்கோ, ஐயோ யார் பேங்க் மேனேஜ் பேங்க் மேனேஜரான சாவியை வச்சுக்கிறோம் போனோம் வரணும் ஏகப்பட்ட அடுத்தது இருக்கு, அதுவும் ஆஃபீஸராகவே இருக்கணும். இப்படி ட்ரை பண்ணுற எவனோ ஒருத்தந்தான் ஏறி மதிச்சு மேலே டாப் போஸ்ட்டுக்கு வருவான். அந்த மாதிரி சஹசிரேஷு ஆயிரம் பேரில் அப்படி ஆரம்பித்தா கூட எவனோ ஒருத்தந்தான் தெரிஞ்சுக்க போகிறான்னு சொல்லப்படுறேன். மனுஷியாக, இப்போ மனுஷியானு போட்டுட்டார். இப்போ என்ன விசேஷம்னா, அவன் சித்தாந்தத்தில் அவ பேர் தெளிவாக இருக்கணும். மனுஷியான சஹசிரேஷன் சொன்னால் அப்போ யாரெல்லாம் பக்தி யோகம், ஏன்னா கேள்வி கேட்க ரெடியாக இருப்பா சில பேர். அப்போ பக்தி யோகம் யாரெல்லாம் பண்ணலாமா, ஏன்னா என்ன போட்டிருக்கார், சஹசிரேஷு மனுஷனாக தானே போட்டிருக்கார். இப்போ மனுஷன் தானே சொல்லியிருக்காருன்னு கேட்டால் உடனே போட்டுக்கிறார் சாஸ்திர அதிகார யோகியாக. அந்த மனுஷாக இருந்தால் இந்த பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவா தான், ஏன்னா எல்லாரும் பக்தி யோகத்தை மேற்கொள்ள முடியாது. அதுக்காக இவர் ஒரு விநியோகம் போட்டுட்டார், மனுஷியாக யாருன்னா சாஸ்திர அதிகார யோகியாக தேஷாம் சஹசிரேஷு கஷ்டித் ஏவ. அதை லிமிட் பண்ணிட்டார் மனுஷியாக கேட்டா, சா இந்த எடுத்துக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ படிக்கிறதுக்கு அவளுக்குள்ள கஷ்டிதேவ சித்தி பரியந்தம் எத்ததே, எவனோ ஒருத்தன் தான் அதை பூர்த்தியா முடிக்கணும் ஒரு அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னு ட்ரை பண்றான். எத்தத்தைன்னா சித்தி பரியம் எதமானாம் சஹசிரேஷு, அப்படி ஒரு ஆயிரம் பேர் இருக்கா அப்படின்னு சொன்னா அதுல கஷ்டிதேவ மாம் விதித்வா மத்தக சித்தையே எத்ததே, அதுல எவனோ ஒருத்தன் என்ன தெரிஞ்சுக்கிறான் முதல்ல. ஏன்னா எல்லாருக்கும் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய பசங்க முதல்ல தெரியும், எத்தனை பேர் பிசிக்ஸ் எடுத்துருக்கா சொல்லுங்கள். இப்போ எல்லாரும் பயாலஜி படிக்கிறா எல்லாம் படிக்கிறா, பிசிக்ஸ் போனால் வச்சுக்கோ நிறைய ஒரே அப்டிராக்ட் கான்செப்ட்ஸாக இருக்கும். கெமிஸ்ட்ரிலாம் கூட நிறைய அவ்வளோ அப்டிராக்ட் விஷயங்கள் கிடையாது, ஏதோ எலிமெண்ட்லாம் எதையோ பார்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் பிசிக்ஸ் படிக்கிறது கஷ்டம், ரொம்ப ட்ரை, ஏன்னா வெறும் அப்டிராக்ட், கிராவிட்டின்மா ஃபோர்ஸ்மா எதையுமே பார்க்க முடியாது. எல்லாம் மேத்தமேட்டிக்கலா போட்டு இருக்குன்னு ஒத்துக்கணும் நம்ம. அப்ப அது மாதிரி எம்பெருமான் எல்லாத்துலயும் ஓய்ஞ்சுட்டு இருக்கான், வெளியே வெளிப்படுறா தெரியல. அப்ப சரி தெரிஞ்சதை வச்சு ஏதோ பண்ணுவோம்பா, தெரியாததுக்கு ஏன் கஷ்டப்படுவான்ற மாதிரி. அப்ப அதுல கஷ்டித்து இல்லையா என்ன தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான். மத்விதாம் சகசேஷு தத்துவத்தோ யதாஸ்தம் மாம் வேதி ந கஷ்டித் அபிப்பிராய. சரி என்ன அறிஞ்சிக்க விமானத்தை வருவானா, ஒருத்தரும் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்ற மாதிரி திதியில. அதான் என்ன அர்த்தம்னா வெரி ரேர், என்னை பத்தின அறிவோ இல்லை என்ன அடையிறதுக்குண்டான வழியோ மேற்கொள்றவா ரொம்ப ரொம்ப கம்மி. ச மகாத்மா சுதுர்லபா சொல்லப்படுற 19வது அத்தியாயத்துல ச மகாத்மா துர்லபா இல்ல சுதுர்லபா, வெரி டிஃபிகல்ட் இருக்குது. சுதுர்லபா துர்லபானாலே கஷ்டம், சுதுர்லபான ரொம்ப கஷ்டம். மாம் தூ வேதன கஷ்டன இதுஹி வக்ஷதே, என்னை யாரும் தெரிஞ்சுக்க போறதில்ல. நம்ம சொல்றவங்க வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு சொல்றோம் நம்ம. ஒருத்தரும் புரிஞ்சிக்கலாம் மாதிரி பகவானே சொல்றார், என்னை ஒருத்தரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லப்படுறேன். 4வது பத்தியம், பூமிராபோ நலோ வாயு பிரம்மனோ புத்திரேவ அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. என்னுடைய பிரகிருத்தியானது 8 ஃபோல்டா இருக்குண்டு. என்ன பிரகிருதி? பூமி ஆபக அனலக வாயு கம், பூமி ஜலம் நெருப்பு வாயு ஆகாசம், கம்னா ஆகாசம், அப்புறம் மனசு புத்தி அகங்காரம் 8. என்னுடைய பிரகிருதி இந்த லோயர் பிரகிருதி வந்து 8 ஃபோல்டா இருக்குங்கிறார். இதுல ஆர்டர் வந்து அப்படியே சுத்தி சுத்தி பிரகாரமே இருக்கு. ஆனா ஆகாஷாத் வாயு வாயு அது அக்னி அக்னே ராபகா அத்ஹ பிருத்திவீம் இருக்கு, அதே ரேஞ்சில் கொடுத்துருக்க. முதல்ல பூமி, பூமிக்கு காரணமா இருக்கிற ஆபம் ஜலம், ஜலத்துக்கு காரணமா இருக்கிற அனலம் நெருப்பு, நெருப்புக்கு காரணமா இருக்கிற வாயு, வாயுக்கு காரணமா இருக்கிற ஆகாஷம். அதே மாதிரி மனோ புத்தி அகங்காரம் போட்டுட்டார். அதாவது நம்ம சரீரத்துல இவைகள்லாம் மேஜர் கான்ஸ்டுவன்ஸ். இந்த சரீரம் இருக்கு இல்லையா, அந்த பூத சரீரத்துல இந்த உடம்புல இவைகள்லாம் இருக்கு. இவைகள்லாம் முக்கியமான கான்ஸ்டுவன்ஸ். பஞ்சத்துவம் கதகன்னு சொல்ல சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல கூட போடுறான் பாருங்க, இயற்கை ஈதினார்னு போடுறான். இயற்கை ஈதினார்னா சரீரம் திருப்பி கிரவுண்ட் பேக் டு நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், அவ்வளவுதான். அது மாதிரி பஞ்சத்துவம் கதகன்னு சொன்னா பஞ்சத்துவம் 5 பூதமா பிரிஞ்சு போயிடுச்சு சரீரம்னு அர்த்தம். அப்ப அந்த பஞ்சபூதம் அதை தவிர மனசு, மனசுன்னு போட்டுனதுனாலேயே மனசுக்கு அங்கமா இருக்கக்கூடிய 10 இந்திரியங்களும் வந்துடுது, 11 இந்திரியங்கள் சரியா. அப்புறம் புத்தி அகங்காரம் இவ்வளவுதான் மொத்தமா நம்ம கிட்ட இருக்கு சரீரத்துல. இது வந்து எல்லாம் பிரகிருத்தியை சேர்ந்தது, இது மை லோயர் பிரகிருத்தின்னு சொல்றது. அஸ்த விசித்திர ஆனந்த போக்ய போகோபகரண போகஸ்தான ரூபேன அவசிதஸ்த ஜெகதா. இந்த பிருத்திவி எப்படி இருக்கு, இந்த பிரகிருதி எப்படி இருக்கு நமக்கு? முதல்ல போக்யமா இருக்கு இல்லையா, சாதம் சாப்பிடுறோம். சாதம் என்ன ஆக்சுவலா, சாதம்ன்றது கடைசியில பார்த்தா மண்ணு தானே, அங்கேருந்து வருது எல்லாமே. பிருத்திவி மண்ணா ஈடுபையாத திங்ஸ் வச்சுக்கோங்க, மண்ணம்ன்றது. அதை ஏதோ தட்டுல வச்சு சாப்பிடுறோம், தட்டு என்னது, அதுவும் திருப்பி இதே பிரகிருதி சம்பந்தம் தான். அப்ப போகம் போகஸ்தானம், போக்கியம் போகஸ்தானம் ஆச்சு. போக உபகரணம் அதை சமைக்கிறதுக்கு என்ன பண்றோம், நம்ம திருப்பி பார்த்ததுல போட்டு கரண்ட் எல்லாம் எல்லாமே. அப்ப நம்ம மொத்தத்துக்கும் ஹெல்ப் பண்றது எல்லாம் பிரகிருதி தான். அதுவே என்ன இருக்கு, போக்கியமா இருக்கு, போகஸ்தானமா இருக்கு, போக உபகரணமா இருக்கு, இல்ல இந்த சரீரமே போகஸ்தானமா இருக்கு, அதுக்கு ஒரு உபகரணமா இருக்கு, போக்கியஸ்தானமா இருக்கு, போக உபகரணம் எல்லாம் எயிட் பண்றது சரீரமே. கை கால்கள் நடக்கணும், கை கால எல்லாம் ஒருத்தர் என்ஜாய் பண்ண முடியாது, ஒன்னு எடுத்து சாப்பிடணும் கூட முடியாது. அப்ப சரீரமே என்ன பண்றது, இதுல இருந்து இதையே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், இதை என்ஜாய் பண்றதுக்கு இதுவே நமக்கு ஒரு கை கை கால்லாம் உத்தாசியா இருக்கு. அப்படி இப்படி இருக்கக்கூடிய அவசிதஸ்த ஜெகதா பிரகிருதி இயம் கந்தாதி குண குணக பிரதிஜப்தேஜோ வாயுவாகாசாதி ரூபேன மனப்பிரபிருத்தி இந்திரிய ரூபேனச்ச மதஹங்கார ரூபேனச்ச அஷ்டதா பின்னா மதியா இது வித்தி. இவைகளை என்ன சேர்ந்ததுதான், தீஸ் ஆர் மை லோயர் நேச்சர்னு சொல்லப்படுற பிரகிருத்தினா. கந்தாதி குணக்கன் போட்டுனர் இவைகளெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இப்ப 4வது பத்தியத்துல வஸ்துக்கள்லாம் சொன்னார், வஸ்துன்னு சொன்னா பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். 5வது பத்தியத்துல எட்டுல சொல்லப்படுற, 8வது பத்தியத்துல இருந்து அப்சாக்டா சொல்லப்படுற ரசங்கள்லாம் சொல்லப்படுற, அதுல அப்சாக்ட் அதெல்லாம் அங்க சொல்லப்படுற. அதனால முதல்ல இது ஆதாரமா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறீங்க, 4வது சொல்லிட்டேன். இப்ப அபராயம் இதை காட்டில வேற கூடிய பிரகிருதி என்னது, அபராயம் மதிஸ்பன்யாம் இதஸ்பன்யாம் பிரகிருதி வித்தி மேபரம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத்து. இப்ப ஜெகத்து வந்து தானே தரிச்சுட்டு இருக்காது, அந்த ஜெகத்தை ஹோல்டு பண்றதுக்கு ஒரு சென்ஷியன் பீயிங் போகணும், சரீரம் தானே இயங்காது. அது சாங்கியம் ஒத்துக்கிறான், சாங்கியம் சொல்லிச்சே கூட ஜீவாத்மாவும் பிரகிருத்தியும் சேரச்சேதான் ஃபங்க்ஷன் இருக்கு, ஆத்மாவும் பிரகிருத்தியும் சேரலாம் ஃபங்க்ஷனே கிடையாது, ஆக்டிவிட்டியே கிடையாது. அப்ப இந்த ஜெகத் இருக்கணும், இது எயா இதம் தாரியத்தை, எந்த பிரகிருத்தினால் இது தரிக்கப்படுகிறதோ அது என்னது, ஜீவபூதாம் பிரகிருதி. ஜீவாத்மா ஜீவாத்மா ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய அந்த ஹையர் பிரகிருதி இருக்கே, அதையும் அதான் ஹையர் இருக்கு சார். அது என்னது, அப்பரா. அப்பரான்னு சொன்னா இதுக்கு மேம்பட்டது, அப்பரானா கீழே இருக்கிறது, பிரகிருதி வித்தி மே பராம், பராம்னு சொல்லிச்சு மேம்பட்டது, அப்பரானா கீழே அது மேல சொன்னது. அதாவது நாலாவது பத்தியத்துல பராம் சொல்ற ஜீவபூதாம் இயம் மம அபரா பிரகிருதி, இதுக்கு சொல்லப்பட்டது அபரா பிரகிருதினா லோயர் நேச்சர். இதஸ்து அந்யாம் இதற்காக வேற இருக்கு, இதகனது அச்சேதனாயாக சேத்தன போக்ய பூதாயாக. இப்ப சொல்லப்பட்டது அச்சேதனம், அது சேத்தனுக்கு போக்கியமா இருக்கக்கூடிய வஸ்து, அதை காட்டிலும் பிரகிருத்தேகி விசஜாத்தியாக்காராம், அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய சஜாத்தியம் சொன்னா சேம், விசஜாத்தியம் சொன்னா டிஃபரெண்ட், வேறு ஆகாரத்தை உடைய ஜீவபூதாம் பரம் தஸ்யாக, ஜீவபூதாம் பரம் தஸ்யாக, அதை காட்டிலும் போக்திருத்துவேன. அப்ப ஜீவாத்மா தான் போக்தா, ஜீவாத்மா போக்தா, இந்த பிரகிருத்தியானது போக்கியமா இருக்கு, போகஸ்தானமா இருக்கு, போகத்துக்கு உபகரணமா இருக்கு, மூணு இருக்கு சரியா. போக்திருத்துவேன பிரதான பூதாம் சேத்தன ரூபாம் மதியாம் பிரகிருதி வித்தி யயா இதம் அச்சேதனம் கிருத்தம் ஜெகத் தாரியதே. இதனால மொத்த ஜெகத்தும் தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா ரெஸ்பெக்டிங் எடுத்தோம், ஒரே ஜீவாத்மாவால மொத்த ஜெகத்தும் தரிக்கப்படல, அங்கங்க அது அதுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்கு, அது அதுக்குள்ள அது அது ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு ஒரு ஜீவாத்மாவும். அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், இதெல்லாம் பஞ்சபூதங்கள்ல கூட ஒரு தேவத்தையை ஒத்துருக்கோம், அதுவும் ஜீவாத்மா தான். வாயு பகவான் சொன்னா வாயு ஜீவாத்மா தான், அப்ப வாயுக்கெல்லாம் கண்ட்ரோலர் ஜீவாத்மா அந்த வாயு பகவான், அந்த மாதிரி ஜலத்துக்கு இந்த தேவதைகள்லாம் ஒத்துருக்கோம். அப்ப அதுக்கு ஒரு டொமைன் இருக்கு, அந்த டொமைன்ல அந்தந்த ஜீவாத்மாக்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப மொத்தமா கண்ட்ரோல் பண்றவர் எம்பெருமான் அப்படின்னு இருக்கும். அதுல பிரிச்சு சொல்ற, வாட் இஸ் கண்ட்ரோல் வாட் இஸ் என்ஜாய்ட் இஸ் அந்த பிரகிருதி அபரா பிரகிருதி, வாட் கண்ட்ரோல்ஸ் ஆர் வாட் என்ஜாய்ஸ் இஸ் பரா பிரகிருதின்னு. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி சர்வாணி இத்யுபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜெகதஹ பிரபவஹ பிரளயஸ்ததா. ஆறாவது பத்தியத்துல சொல்லப்படுற எங்கிட்ட இருந்தா இவைகள்லாம் வந்தது சரியா, நான் தான் இவைகளுடைய ஆரிஜின் அண்ட் ரெசல்யூஷன், ஐ ஆம் நாட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் தீஸ் அர்த்தம் மாதிரி துவனிக்கிறது. என்ன அப்புறம் கேட்ட நம்ம சொன்ன முதல்ல சொன்னோம் இல்லையா, காரணம்ன்றது சிதஜித் விசிஷ்ட பிரம்மே காரணமா இருக்கு, சிதஜித் விசிஷ்ட பிரம்மே காரியமா இருக்கு, எப்பயுமே இவைகள் பிரிஞ்சே இல்லை. அப்ப டிஃபரன்சியேஷன் சொல்லணும்னா மத்ர சம்பிரதாயத்துல பிரம்மத்தை நிமித்த காரணமா ஒத்துண்டு பிரகிருத்திய உபாதான காரணமா ஒத்துண்டு இருக்காங்க, அவ டிஃபரன்சியேட் பண்றான். நம்ம என்ன சொல்றோம், பிரம்மமே நிமித்த காரணம், பிரம்மமே உபாதான காரணம். ஆனா அவன சொல்றனா பிரகிருத்திய வந்து உபாதான மெட்டீரியல் காஸ், எது மாறுறதோ அது பிரகிருதி தான், பிரம்மம் மாறாது. ஆனா பிரம்மம் என்ன பண்றது, அதை மாற வைக்கிறது, அதை மாத்துறது. அதனால பிரம்மத்தை நிமித்த காரணமா ஒத்துக்கிறா. இப்ப பானை எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா மண்ணு தான் பானை ஆறுது, அந்த மண்ணை வந்து ஒரு குயவன் பானை ஆக்குறான் இல்லையா. அப்ப அந்த எக்ஸாம்பிள்ல நிமித்த காரணமா இருக்கக்கூடிய குயவன் வேற, உபாதான காரணமா இருக்கக்கூடிய மண்ணு வேற. இது அப்படியே ஒரு ஊதி பெரிதாக்கினா மண் மண் உலக மண் பானன்றது உலகத்தை எடுத்துக்கணும், குயவன்றது பெருமாள் சாந்தில் வச்சுட்டோம்னா அப்ப பெருமாள் வேற பானை வேற மண்ணு வேறன்னு ஆரம்பிப்போம். அது மாதிரி அவன் சொல்றாங்க கேட்டா மத்த சம்பிரதாயத்துல நிமித்த காரணம் தான் பெருமான், அவன் மாறப்போறது இல்ல, அவன் வெறும் மாற்றத்தை ஏற்படுத்தினான், அவன் தான் மாறுறதுன்றது அந்த பிரகிருதி மட்டும்தான். நம்மளும் அதே தான் சொல்றோம், ஆனா நம்ம சொல்லவே தாத்திரம் கிடையாதுன்னா பிரம்மம் மாறல, ஆனா அதுக்குள்ள அந்த அறியாமையே இருக்குன்னா சுதிகள் அப்படிதான் இருக்கு, அனைன ஜீவேனா ஆத்மனா பிரவிஷ்ய நிறைய சுதிகள் அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்னே முதல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறதுன்னா சொல்றது பகுஸ்தியம் பிரஜாயேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது முதல்ல. அதனால பாஷகா நிர்வாகம் கேட்டீங்கன்னா முதல்ல காரணமா இருக்கிறதும் பிரம்மம் தான், காரியமா இருக்கிறது தர்மம் தான். ஆனா எப்பயுமே அந்த தர்மமானது சித்து அச்சித்து விசிஷ்டமா இருந்துட்டே இருக்கு. இந்த காரண அவஸ்தான் சொல்றது ஒன்னு கிரியேஷன்லாம் இல்லாம அடங்கி போயிருக்க சமயத்துல இந்த சித்து அச்சித்துனா இருக்கிற மாதிரி தெரியாது, இருக்கா இல்லையா, பிரம்மத்தை காட்டும் இவைகள் வேறையான்னு தெரியாத மாதிரி ஒட்டின் இருக்கு. காரிய அவஸ்து நல்லா பிரிச்சு பாக்குற மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்கு. சரியா, அது அடுத்தது என்ன சொல்ற நினைக்கிறேன். இதுதான் சொல்லப்படுற, இப்ப சொல்லிடுறேன், சொல்லிட்டு வியாக்கியானத்தை படிச்சா புரியும். எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா, தோட்டத்துல வந்து ஒரு விதையை விதைக்கிறோம் வச்சுருக்கோம், விதையை வந்து விதைக்கிறோம், மண்ணை நோண்டி விதையை விதைச்சிட்டு மூடி வைக்கிறோம். இப்ப நம்ம அதை புதைச்ச அழிக்கும் பார்த்தோம் வச்சுருக்கோம், அந்த விதை மண்ணோட மண்ணை கலந்துருக்கு, விதை இருக்கதே தெரியாது ஆக்சுவலா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த விதை கொஞ்சம் தளர்ந்து கொஞ்சம் தளர்ந்து கொஞ்சம் நகர்ந்துக்கும் ஆக்சுவலா, அந்த பூமி கொஞ்சம் பிளந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த விதையை அனுப்பப்படுறது லூசன் ஆகுது, லூசன் ஆன உடனே அப்ப மண்ணை காட்டிலும் தான் வேற அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் நமக்கு தெரிய போறது இல்லை. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி பிளந்து அதுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா முளைக்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா மண்ணோட மண்ணை கலந்துருக்கு, ரெண்டாவது உள்ளுக்குள்ள தளர்ச்சி ஏற்படுறது, மூணாவது அதனால கொஞ்சம் பருத்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறது வர்றதுக்கு, நாலாவது தான் முளையானது வெளில வருது. இந்த நாலு ஸ்டேஜில் இருக்கு. இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் என்ன கேட்டீங்கன்னா, பிரம்மத்தோட கலந்து கட்டி மண்ணை காட்டிலும் விதை வேறன்னு சொல்ல முடியாத மாதிரி பிரகிருத்தியானது பிரம்மத்தோட பிரம்மா ஒன்னா இருக்கு. இதை சுற்றி சொல்றது அதுக்கடுத்து என்னது, அவிபக்த விபக்த தமசு, அவிபக்த தமசுலாம் பேர் இருக்கு. அவிபக்த தமசுன்னு சொன்னா அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, அடுத்து விபக்த தமசு அதுக்கு பேர் இருக்கு, கடைசியா மகத்துன்னு அது வந்து வெளில வரப்போறது. இப்ப நான் சொல்லியிருக்கு சரியா, இப்படி அப்ப ஆக மொத்தம் அந்த பிரபஞ்சம் இருந்து இயங்கறதுக்கு ஆதாரமா பிரம்மமானது இருக்கு. எப்படி இந்த விதை முளைச்சி விருட்சமாறதுக்கு அந்த மண்ணு தானே, இது மண்ணு தானே ஆதாரமா இருக்கு. மண் ஆதாரமா இருந்துட்டு மண் என்ன பண்றது, அதை வளர்றதுக்கும் ஏதுவா இருக்கோ அது மாதிரி பிரம்மமானது மொத்த ஜெகத்தையும் தன்னுள்ள வச்சுட்டு சிருஷ்டியும் போது வெளில வர்றது. ஏதாவது உண்டும் உமிழ்ந்தும்னா நம்ம பாசத்தெல்லாம் பார்க்கறோம், உண்டும் உமிழ்ந்தும் சொன்னா உண்டுன்னா பிரளயம், உமிழ்ந்துன்னா வெளில கொண்டு வருது. அது ஆள் இதுல கிருஷ்ணன் படுத்திருக்காரு தாத்திரங்கன்னா இதான் தாத்திரம் இருக்கு. மொத்தத்தையும் முழுங்கிட்டு உதரீக தேசே பிரம்மாண்ட மண்டலம் நமக்கு ஊத்துன பத்தியங்கள்லாம் இருக்கு. அப்ப உதர ஏகதேசத்துல எங்கேயோ ஓடிந்துருக்கு. அப்புறம் சிருஷ்டி காலம் வரைச்சு அது இதுலேயே சத்தையை அடைஞ்சு அது பெருசா ஆறுதுன்னு தாத்தரி. அதான் ஏதத் யோனினி பூதானி சர்வாணிக்கு உபதாரைய அகம் கிருஷ்ண ஜெகதா பிரபகா பிரளயஸ்தா. இவைகள் இருக்கு எல்லா பூதங்களுக்கும் இந்த ரெண்டு தான் ஆக்சுவலா பூதம்னு சொன்னா எதெல்லாம் தனியா இருக்கோ அதெல்லாம் பூதம் பேருக்கும். டிஸ்டிங்விஷ் பண்ணி ஆடு மாடுன்னு வச்சுக்கோ, இல்ல பிருத்திவியா இருக்கு வாயுவா இருக்கு, இதெல்லாம் பஞ்ச பூதங்கள்னு சொல்றோம்னா பிரிச்சு சொல்றதுனால பூதம் பீயிங் சொல்றோம்னா அவைகளுக்குலாம் எது காரணமா இருக்கு. இப்ப அந்த லோயர் பிரகிருதியும் ஹையர் பிரகிருதியும் இது ரெண்டு சேர்ந்ததான் அந்த பூதங்கள்ன்ற விவகாரமே வரும். ஆனா அகம் கிறிஸ்துஸ் ஜெகதக பிரபக பிரயசத்தான், ஆனா இவைகளுக்கே நான் தான் என்ன நான் தான் உண்டாக்குறேன், இவைகள் எந்த இடத்துல லயத்தை அடைகின்றன தாத்பரியம். ஆகும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டா, மூணு சத்தியம், பிரம்மம் சத்தியம், ஜெகத்தும் சத்தியம், ஜீவாத்மாக்களும் சத்தியம். ஏதத்து சேதனா சேதன சமஷ்டி ரூப மதிய பிரகிருதி துவய யோனினி. ஏத்ததுன்னு இருக்கணும் மேல, அதுக்கு சொல்ற ஏத்ததுன்னு என்னது, சேதனா சேதன சமஷ்டி ரூப மதிய பிரகிருதி துவய யோனினி. சேத்தனா சேதன சமஷ்டி, சமஷ்டினா அந்த இந்த கிரியேஷன் மாஸ் கிரியேஷன் முதல் பிரம்மாது ஸ்தம்ப பரியந்தானி, பிரம்மா முதல் பிரம்மாலேருந்து அப்புறம் சமஷ்டி, அதுதான் அந்த பிரம்மாலேருந்து ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ் வரைக்கும் ஸ்தம்பன் சொன்னான். உச்சாவச்ச பாவேன உச்ச அவச்ச உயர்ந்ததுன்னு தாழ்ந்ததுன்னு அவசிதானி சிதசின் மிஸ்ரானி சர்வானி பூதானி. அப்ப எங்க பார்த்தாலும் சிறிது ஆசிரம் மிஸ்ரமாவே இருக்கு, ஆத்மாவும் இருக்கு அனாத்மாவும் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சர்வாணி பூதானி மதியானி இது உபதாரைய, எல்லாமே என்னுடையதான், எல்லாமே என்னுடையது என்னை சேர்ந்தது இது அவதாரி தெரிந்துக்கும். மதிய பிரகிருதி துவய யோனி தானி மதியானி ஏவ. என்னுடைய பிரகிருதி துவயங்களை கூட கலப்புதான் அது. எந்த பூதத்தை எடுத்து பார்த்தாலும் என்னுடைய பிரகிருதி துவயத்துடைய கலப்பு தான். சரியா? ததா பிரகிருதி துவய யோனிக்கு என கிறிஸ்துஸ் ஜெகதா, அப்படிப்பட்ட ஜெகத்துக்கு தயோஹோ துவயோஹோ அப்படி மத் யோனித்வேன மதியத்வேனச்ச கிறிஸ்து ஜெகதா அகமேவ பிரபவா. அப்ப நான் தான் இவைகளுடைய கிரியேட்டர். என்ன அர்த்தம்னா, அந்த ரெண்டும் கலந்து எல்லா பூதங்களும் தே மேட் ஆஃப் அந்த பிரகிருதி அண்ட் ஜீவாத்மா. பட் அந்த ரெண்டுத்துக்கும் எங்கிட்ட என்ன வருந்த அப்புறம், அதாவது நான் தான் மொத்தத்துக்கும் பிரபவ ஆரிஜின். அண்டு பிரளயஹ அகமேவ சேஷி இது உபதாரைய, நான் தான் மொத்தத்துக்கும் சேஷியா இருந்துருக்கேன்னு தெரிஞ்சுக்கும். தயோஹோ சிதச்சித் சமஷ்டி பூதயோகோ பிரகிருதி புருஷயோகோ அப்படி பரமபுருஷ யோனித்வம் ஸ்ருதி ஸ்மிருதி சித்தம். இப்ப வெறும் கீதையில மட்டும் இந்த வச்சனம் இல்ல, ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் இதெல்லாம் இருக்குன்றது சித்தம்னா இது எஸ்டாபிஷன் அர்த்தம். அப்ப சொல்றார், மகான் அவ்யக்தே லீயதே அவ்யக்தம் அக்ஷரே லீயதே அக்ஷரம் தமசி லீயதே தமஹா பரே தேவே ஏகீ பவதி. இப்ப நம்ம சொன்னோம் தோட்டம் விதை, அதுக்கு இதான் எக்ஸாம்பிள். கடைசியிலேயே பாருங்கோ, தமஹா பரே தேவே ஏகீ பவதி. அப்ப அந்த விதை இருக்கணும், அப்ப அதுக்கு தமஸ் அவிபக்த தமஸ்ன்னு பேரு. அது அந்த பிரம்மமாகிய மண்ணுல ஏகீ பவதி. ஏகி பத்தின அர்த்தம் பிரிச்சு பார்க்க முடியாம உண்டாக்கு அர்த்தம். விதை எனக்கு மண்ணோட கலந்துடாது, பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மண்ணோட மண்ணா அப்படியே கலந்துருக்கு. அதுக்கு முன்னாடி அக்ஷரம் தமசி லீயதே, அப்ப அது கொஞ்சம் தளர்ந்து உள்ளுக்குள்ள இவால்வ் ஆறதுக்கு சித்தமா இருக்கும்னா அந்த ஸ்டேஜுக்கு அக்ஷரம் பேரு. அப்புறமா அவ்யக்தம் அக்ஷர லீயதே. இப்ப இந்த அவ்யக்தம்ன்றது அது என்ன, அது மண்ணை பொலந்துண்டு அதை எட்டி பாக்குறது மொளை, அப்படிப்பட்டது. அடுத்து மகான் அவ்யக்தே லீயதே, மேல மொழையா வந்ததுதான் மகான் மகத்து. அப்ப இப்படி ஒவ்வொரு நாலு ஸ்டேஜ் இப்படிலாம் இதுல இருக்கு. சுபால உபநிஷத்துல இருக்கு, விஷ்ணோஹோ ஸ்வரூபாத் பரதோதிதே வேரூபே பிரதான புருஷ விஷ்ணு புராணம். அதான் சொல்றது, விஷ்ணுடைய ஸ்வரூபத்துல இருந்து ரெண்டு வந்தது, ஒன்னு பிரதானம் ஒன்னு புருஷா. இந்த பிரகிருதிக்கே பிரதானம்னு ஒரு பேர் இருக்கு, தமஸ்னு பேர் இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்கு. பிரகிருதி யா மயா கியாதா வியக்தா வியக்த ஸ்வரூபினி புருஷ்சாப்போ உபௌ ஏதௌ லீயேதே பரமாத்மனி பரமாத்மா பரமாத்மா சர்வேஷாம் ஆதார பரமேஸ்வர விஷ்ணு நாமாச தேவேஷு வேதாந்தேஷ்டு கீயத்தேன்னு விஷ்ணு புராண வச்சனங்கள். அப்போ பிரகிருதி என்ன இல்லையா, எப்படி இருக்கு, வியக்த அவ்யக்த ஸ்வரூபினி. வியக்த அவ்யக்தன்னது பிரகிருதிக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸ். புருஷ்சாப்பி, புருஷனும் அதில் இருக்கான், ஜீவாத்மா எல்லாம் எங்க லயத்தை அடையிறது, பரமாத்மனி லீயத்தை. இவர்கள் என்ன பரமாத்மா இடத்துல லயத்தை அடையிறது. பரமாத்மா யாரு, விஷ்ணு. விஷ்ணு என்ற பெயரை உடையவன்னு விஷ்ணு புராணத்துல இந்த வசனங்கள்லாம் காட்டுறேன். அஸ் அ கமெண்டேட்டர் அவர் அப்பப்ப பிரமாணங்களை காட்டணும், அதான் அதை காட்டிருக்காரு. இத்தியாதிக்காகி ஸ்ருதி ஸ்மிருதியா, இப்படிப்பட்ட ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் இருக்குன்னு சொன்னார். இப்ப சொல்ற, சரி இவ்வளவு தான் சொன்னே, உனக்கு மேல யாராவது இருக்காள? ஏன்னா அனவஸ்தா தோஷம் பெறுது. என்னன்னா அதாவது ஆரிஜின்லஸ் சிலதை ஒத்துக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா என்ன வச்சுக்கோ, முன்னாடி முன்னாடி முன்னாடி முன்னாடி போயிட்டு ஸ்டாப்பே கிடையாது. இப்போ எங்கேயோ சயின்ஸ்க்கு தான் ப்ராப்ளம். இப்போ காட் பார்ட்டிக்கல் சொல்கிறான், இப்போ காட் பார்ட்டிக்கல் தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல்ன்றான், அதுக்கு கீழே ஒன்றும் கிடையாதுன்றான். ஏன் அதுக்கு ஒன்று இருக்கிறேன் சொன்னா, அப்போ அதுக்கு கீழே ஒன்றுமா இல்லையா, இப்படி எங்கேயோ கொண்டு போய் போயிட்டே இருந்தால் முடியவே இல்லை. அப்போ உனக்கு மேல ஏதாவது இருக்காதா அப்படின்னு கேட்டா, இல்ல மத்த பரதரம் நாண்யத்தை கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, ஏழாவது பத்தியத்துல என்ன காட்டிலும் ஒண்ணு பெருசா கிடையாது. மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்திரே மணிகனா இவ. அப்ப பரபிரம்மம் அபரபிரம்மம்லாம் இருக்கான் கேட்டா, நான் தான் பரமாத்மான்னு. நீ சகுனமா நிகுணமானு கேள்வி கேட்டா, நான் தான் எல்லாம் நான் தான், எனக்கு மேல யாரும் கிடையாது. அதனால மத்த பரதம் நான் கெஞ்சிதஸ்தி தனஞ்சய, ஒண்ணுமே கிடையாது. ஐ அம் தி ஹையஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ். அப்ப இவைகள்லாம் எனக்குள்ள எப்படி இருக்கு, சூத்திரே மணிகனாக இவ. அண்ணா அடர்த்தியா கூத்துக்கா வச்சுக்கோ, மாலையில நூண்டுக்க தெரியாது, மாலையில் நூண்டுக்க தெரியாது. நம்ம தெரிய போறது கோத்த வஸ்துதான், எதுல போக்கப்பட்டதோ தெரிய போறது இல்லை. அது மாதிரி இன்விசிபிளா நான் என்ன பண்றேன், ஐ அம் ஹோல்டிங் எவ்ரி திங் அர்த்தம், ஐ அம் ஹோல்டிங் எவ்ரி திங் டுகெதர். அப்ப எல்லா விஷயங்களும் என்னிடத்துல கோக்கப்பட்ட மணி கணங்கள் மாதிரி இருந்துருக்கு. யதா சர்வ காரணஸ்யாபி பிரகிருதி துவயஸ்ய காரணத்வேன சர்வ அச்சேதன வஸ்து சேஷினஹ சேதனஸ்யாபி சேஷித்வேன காரணத்தையா சேஷித்தையா ச அஹம் பரதரஹ. பிரகிருதியை காட்டிலும் நான் வேறேன்னு சொன்னது டவுட்டு வர போறது இல்லை இல்லையா. அதே மாதிரி சேத்தனசியாபி சேஷித்தன காரணத்தையா சேஷித்தையாச்சு அகம் பரதரஹ, எல்லா சேத்தனங்களை காட்டிலும் நான் சேஷித்துவேன காரணத்தையா சேஷித்தையா ச அகம் பரதரஹ, நான் உயர்ந்தவன் தத்தன், நான் தான் சிறந்தவன் உயர்ந்தவன் தத்தனன், என்னை காட்டில் வேறதும் கிடையாது. ததா பிரகிருதி துவயத்தை இப்படி போட்டுட்டார், பிரகிருதி துவயத்துக்கு ஒன்று வந்து சர்வ அச்சேதன வஸ்து, இன்னொன்று சேத்தன வஸ்து. ததா ஞான சக்தி பலாதி குண யோகேனச்ச அகமேவ பரதரஹா, எப்படிப்பட்ட நானு ஞான சக்தி பலாதி குண யோகி, எல்லா குணங்களோட கூட இருக்க நான்க்கு நான் தான் பரதரன், என்ன காட்டிலும் பரதரம் அது கிடையாதுன்னு இவர் போட்டுட்டார். மத்தக அந்நியத்து மத் வத்திரித்தம் கிஞ்சித்து ஞான பலாதி குணாந்தர யோகி பரதரம்ச்ச நஸ்தி, என்ன காட்டிலும் இவருடைய குணங்களோட கூடிய எனக்கு சேமாவும் கிடையாது எனக்கு மேலையும் கிடையாது. ஆத்மதையா அவஸ்திதே மயி புரோதம் ஆசிரிதம். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்ற அர்த்தம் சொல்ற ஆத்ம ஆத்மதையான்னு போட்டிருந்தார். ஆத்மதையான்னு சொன்னா அதுக்கு புரிய சொல்லப்படுறாரு. இப்போ நம்ம சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த ஆத்ம சரீர பாவம், பரமாத்மா வந்து ஆத்மாவாக இருந்துருக்கா, மிச்ச விஷயங்கள் நம்ம சரீரமாக இருந்துருக்கு, எப்படி ஆத்மாவானது சரீரத்தை தரிக்கிறத வியாபித்து அந்த மாதிரி இந்த சூத்திரமானது இட் பிரவேட் த என்டையர் மணிகணம் சரியா. அதுக்கு உதாரணம் சொல்லப்படுறது இப்போ ஸ்ருதியிலேருந்து எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு பிரதாரண உபநிஷத்தில் இருக்கு. ஏஷ சர்வ பூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்ய ஏகோ நாராயண திவ்ய தேவ திவ்யோ தேவ ஏகோ நாராயண இது ஆத்மசரீர பாவேன அவஸ்தானம் ச ஜகத்து பிரம்மனோகோ அந்தர்யாமி பிராமணாதி சித்தம். இப்போ ஒரு இடத்துல குறித்து உபநிஷத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் சொல்லாது, ஜென்ரலாக அங்கங்கே சொல்லிட்டே வரும், ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருக்கு இந்த ஆத்மா தான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறது, இந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் அந்தரியாமே சொல்லும், ஆனால் அந்த ஆத்மா யாருன்னு சொல்லாது. அது வேற இடத்துல சுபால உபநிஷத்தில் சர்வ ஏசு சர்வபூத அந்தராத்மா இப்படி அந்தராத்மான்னு பிரதானிகள் சொல்லிட்டு அந்த அந்தராத்மா யார் தெரியுமா, அபகத பாத்மா திவ்ய ஏக தேவ நாராயணன்னு இங்கே அது ரிகன்சல் பண்ணுறது. அப்போ மிச்ச இடங்களில் பார்த்தா அது பர்சனைஸாக சொல்லாமல் வெறும் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கும், ஸ்வரூபத்தை விட்டே சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இங்கே வரைச்சு இந்த உபநிஷத்தில் திவ்யக தேவக ஏக நாராயண மூணு பேர்லாம் கிடையாது, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது, ஒருத்தனே ஒருத்தன் தான்றதை இங்கே கேட்க மாட்டோம். இது ஆத்மசரீர பாவேன ஆத்மசரீர பாவேன்னு சொன்னால் பரமாத்மா ஆத்மாவாகவும் பிரகிருதியும் ஜீவாத்மாவும் சரீர பாவேன அவஸ்தானம் ச ஜெகத் பிரம்மனோகோ ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி பிராமணாதி சித்தம் அவைகளில் சித்தமாக இருந்துட்டு இருக்கிறார். இப்போ 8, 9, 10 11 வரைக்கும் பார்த்துடலாம். அத்த சர்வஸ்ய பரமபுருஷ சரீரத்தேன ஆத்மபூத பரமபுருஷ பிரகாரத்வாது, பிரகாரம்னா மூடுன்னு சொல்லுவாங்க, விசேஷனம்னு அர்த்தம், பிரகாரம்னா விசேஷனம் மூட் எம்ஓடி. இப்போ பரமபுருஷ சரீரத்தேன ஆத்மாக்கு சரீரமானது ஒரு விசேஷனமாக இருக்கு. இப்போ இந்த பிரகிருதியும் ஜீவாத்மாக்களும் இந்த பரமாத்மாவுக்கு பிரகாரமாக இருந்துருக்கு சரியா. ஆத்மபூத பரமபுருஷ ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு இவைகள்லாம் பிரகாரமாக இருந்துருக்கு. சர்வ பிரகாரக பரமபுருஷ ஏவ அவஸ்திதா, சர்வ பிரகாரகம் சொன்னால் அனைத்தையும் விசேஷமாக கூட வசந்தான். இது சர்வை சப்தை தத்தியவ அபிதானம், அப்போ எந்த சப்தங்கள் சொன்னாலும் அவனை தான் குறிக்கிறதுன்னு தத்த சாமானாதிகரண்யன ஆக ரதக அகமின் சத்துர்பிகி 4 ஸ்லோகங்களால் சொல்லப்படுறது. இப்போ வெறும அவைகளுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் தான், வெறும் திரவியங்களை மட்டும் சொன்னார். அப்போ சந்தேகம் எல்லாம் திரவியங்களுக்கோட குணங்களும் அவனான்னு சொல்லுவான், ஏன்னா திரவியத்தை காட்டிலும் குணம் வேறன்னு சொல்லுவான், குணமான திரவியத்தில் இருந்துருக்கு. திரவியம் சொன்னால் சப்ஸ்டேட்டம் சப்ஸ்டன்ஸ், குணம்னா குவாலிட்டி, இந்த குவாலிட்டியானது திரவியத்தில் ரிஜெக்ட் பண்ணுறது. இப்போ இப்போ திரவியம்ல நான் சொல்லிட்டார், இப்போ இப்போ குணம்ல அவனான்னு டவுட் வரலாம். அது சொன்னால் ரசஹ அகம் அப்சு, அப்சுன ஜலத்தினில் ஜலங்களில் இருக்கக்கூடிய டேஸ்ட் நான் தான் அப்படின்னார். இப்ப சயின்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சயின்ஸ்ல சொல்றதுன்னா வாட்டர் இஸ் டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ், கலர்லெஸ் சொல்லிட்டு பெரிய விசாரம். அதுக்கு வேடிக்கையாக சொல்லுவா, எங்க பாடசாலையில் படிச்ச ஒருத்தர் வந்து எங்க ஒரு காலேஜில் வத்தியரா போனார். வத்தியரா போனா அது சயின்ஸ் காலேஜ், பேப்பர் லாங்குவேஜ் ட்ரீட் பண்றதுக்கு போனா ஏதோ பாடம் சொல்லுங்கள். போனா இருந்து ஜலத்துக்கு டேஸ்ட் உண்டுன்னு சொல்லுங்க, ஜலே மதுரையேன்னு ஒரு வச்சனம் உண்டு, ஜலத்துக்கு இனிமைன்ற ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே பசங்கள்லாம் கேட்கணுமா, சார் நீங்க சொல்ற தப்பு கிடையாது, இல்ல இல்ல இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது கண்டிப்பா இருக்குன்னு. உடனே பிரின்சிபல்லாம் கூட்டலாம், பிரின்சிபல் கூட்டா என்ன நீங்க என்ன தப்பு சொல்லி கொடுக்கும் பைக்கல் எங்க இருக்குன்னு கேட்டாலாம். உடனே என்ன பண்ணாராம், அவன் இந்த ஜலே மதுரையே ஒரு ராகத்தோட சொன்னாராம், பாருங்க சுத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குன்னு. அது ஜலே மதுரையேன்றது ஏதோ சாமானிய சாஸ்திரம் நியாயத்துல வரக்கூடிய பங்கு அது. என்ன பண்ணாரு, சமயோஜித்த புத்தியை வச்சிருந்து சுத்தியை போட்டு ஏத்தி இறக்கி ஜலே மதுரை சொன்னவொடனே அவ சொல்லிட்டா, இல்ல இல்ல வேதத்துல இருக்கு கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு. எதுக்கு சொல்லுவா அப்படின்னா சுத்தி அந்த அளவுக்கு நம்பரவா இருக்கும், அப்ப சுத்திலேயே இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் மறுக்க முடியாதுன்னு பிரின்சிபல் போயிட்டு வந்து வேடிக்கை சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ப ரசோகம் அப்சும் கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ. அதனால நம்ம வந்து இப்ப ஒத்துழுதான் ஆகணும். ஜலத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, அந்த டேஸ்ட் அகம் நான் தான் அந்த ரசம். அதே மாதிரி பிரபாஸ்மி சசி சூரிய யோகோ, சந்திரனிலும் சூரியனிலும் வரக்கூடிய ஒளி இருக்கணும் அதுவும் நான் தான் அப்படின்ட்டு இருப்போம். இப்ப ரெண்டு மூணு விஷயங்கள் துவனிக்கிறது. வெறும் வஸ்து மாத்திரம் இல்லை, எங்கேயுமே கண்டிப்பா குணங்களும் இருக்கு. விசேஷணங்கள் இல்லாம வஸ்து வைக்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை தோன்றது. இப்போ இண்டிபெண்டா இருக்கா இல்லையா கேள்வி. இப்போ பஞ்சீகரணம் பண்ணப்பறம் வரும், அது பஞ்சீகரணம் இது அது என்ன, அது வந்து பஞ்சீகரணத்தோட அது நீங்க சொல்ற சிருஷ்டி கிரமம். சப்தத்திலிருந்து ஆகாசம் வரும், சப்த தர்மத்திலிருந்து ஆகாசம், அப்புறம் ஆகாசத்துல போறது இருக்கு. அப்படி வச்சு பகஞ்சு பிருத்திவி எல்லாம் வரப்போறது, பிருத்திவிக்கு எல்லாம் உண்டு. பட் அந்த ரசம் எங்கேருந்து உண்டு, இல்ல இல்ல சயின்ஸுக்கும் இப்ப நம்ம ஒத்துட்டோம், இப்ப ஒத்துட்ட வேலைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாமே. ரசம் இருக்கு அங்கேயே, ரசதன்மாத்திலேருந்து தான் இது வருது. எது வருது, ஜலம் வருது. அதுதான் இவன் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலி இருக்கோம், இல்லைன்னு சொன்னா என்ன பண்றது பண்ண முடியாது. ஏன்னா சயின்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, இது பக்கம் இருக்கு சொல்லுவாங்க. பிரபாஸ்மி சசி சூரிய யோகோ, சந்திரன்லயும் சூரியன்லயும் நான் தான் ஒளியா இருக்கேன். பிரணவகா சர்வ வேதேஷு, ரொம்ப முக்கியம். அதாவது யோக சூத்திரத்துல சத்திய வாசக பிரணவகா அப்படின்னு வைதிகமான ஒரு சம்பிரதாயம், யோக சம்பிரதாயம். ஆனா என்னன்னாவா, அந்த ஜீவாத்மா இதுலயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கைவிலத்தை நிறுத்திட்டாங்க. அதுக்கும் ஒரு தீ இருக்கு. ஒரு சுவாமி இருக்கார், சொன்னார் பூனால வந்து 12 அத்தியாயங்கள் கொண்ட யோக சூத்திரத்தை பார்த்தேன்னு சொல்றாரு. 4 அத்தியாயம் தான் இதில் பார்த்துக்கோ நம்ம இல்லையா, 4 பாதம் இங்க இருக்கு இல்லையா, 12 பாதங்கள் இன்னும் 8 பாதங்கள் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் இங்கே பார்த்தேன்னு சொன்னார். யோக சுத்தமே இதோட முடியல, இன்னும் இருக்கு மேற்கொண்டு போறதுன்னு. நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான். எங்கேயோ ஒரு மேனுஸ்கிரிப்ட் பார்த்தேன்னு சொன்னார், யோக சுத்தத்துக்கு இன்னும் 8 இருக்குன்னு. அதை பூர்த்தியா வாசிச்சா இந்த மாதிரி கைவிட்டு நிக்கிறேன் அவர் சொல்றார். அதிலோட ஆத்தன்டிசிட்டி என்னெல்லாம் பார்க்கணும், பட் சொல்ல வர நமக்கு கிடைச்சது இவ்வளோ கைவல்லிய பாதம் சொல்லி அங்கே முடிச்சார் அவர். அதுக்கு மேலே எதாவது இருக்கான்னு தெரியல. ஆக மொத்தம் அவளும் ஒத்துருக்குன்னு கேட்டா, தசிய வாசகா பிரணவகா. ஏன் கீதையில பகவான் சொல்றவர் பிரணவகா சர்வ வேதேஷு, ஏன்னா பிரணவம் தான் எசன்ஸ். கண்டிக்கிறா இதெல்லாம் ஆர்குமெண்ட், கவுண்டர் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட். பட் சம்டைம்ஸ் மேனேஜர் கிடைக்காம இப்ப கிடைச்சிருக்கலாம். எல்லாம் ஆர்குமெண்ட் வச்சு எப்படின்னா ஆர்கியூ பண்ணலாமா இல்லையா, எல்லாம் ஹைபோதெட்டிக்கல் தானே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ கேனாட் ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ், அப்படிதான் ஓடும் அது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆமா நிச்சயமா அப்படிதான். பிரணவஹா சர்வவேதம், எல்லா வேதங்களுக்கும் சாரமானது பிரணவமா இருக்கு. சப்தா கே, கேன ஆகாசம், ஆகாஷ் சப்தமா இருந்துருக்கேன். பௌருஷம் ரிஷுனர், அந்த மேன்ஹுட்னு சொல்ற மாதிரி விரிலிட்டி நான் தான் அப்படின்ட்டு மனுஷால. அப்புறம் புண்ணியோ கந்தஹா பிருத்திவியாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. என்னவா இருக்கேன், பூமியில கந்தமா இருக்கேன், விபாவசுன்னா நெருப்பு, நெருப்புல தேஜஸா இருக்கேன், பூதங்கள்ல ஜீவனமா இருக்கேன், அண்ட் தபஸ்விக்குள்ள தபஸா இருக்கேன்னு சொன்னார். பீஜம்மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம். பத்தாவதுல புத்திசாலிகள் இருக்கான்னு சொன்னா நான் தான் அவளுடைய புத்தி, இன்டெலிஜென்ஸ் நான் தான், பிரில்லியண்டா இருக்கணும் அந்த பிரில்லியன்ஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பத்துல பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோசி வரதட்சப, நான் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்ட்ராங், டிவைட் ஆஃப் டிசைர் அண்ட் பேஷன், அதாவது காமராக விவர்ஜிதமா இருக்கின்ற பேஷன் அண்ட் டிசைர் இல்லாம இருந்துருக்கேன்னு சொன்னார். தர்ம அவிருத்தமா இருக்கக்கூடிய காமக நான் தான், பூதங்கள் இருக்கக்கூடிய தர்மத்துக்கு அவிருத்தமா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அர்த்தம், காமனா டிசைர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதுவும் நான் இருக்கேன், அனைத்தும் நான் தான் சொல்றதுக்காக இப்படி வேரியஸ் காம்பினேஷன் சொல்லி வர்றார். ஏதே சர்வே விலக்ஷணாக பாவாகா, பாவாகான அப்சாக்டான விஷயங்கள் அர்த்தம், தன்மைகள் மத்த ஏவ உற்பத்தாக, என்னிடத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றன, மத் சேஷபூதா மத் சரீரதையா மயிலேவ அவசிதாக, எனக்கு சேஷபூதமாக என்னுடைய சரீரமாக எண்ணிலேயே அவசிதங்கள் இருக்கின்றன, அதக தத் பிரகார அகமேவ அவசிதா, அப்படிப்பட்ட பிரகாரத்தோடு நான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன்னு பதினொன்னு சதிச்சர். அது மொத்தம் 8, 9, 10, 11 இவைகளில் அந்த பாவங்கள்லாம் எடுத்துட்டார், பாவங்கள்லாம் எடுத்துட்டு அனைத்து பாவங்களும் நான் தான் சதிச்சர். இப்போ அடுத்து பண்ணில் என்னன்னா ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேன்ற, பெரிய விசாரம் மாயான இல்யூஷன் நீங்க சொல்ற மாதிரி அத்வைதமா சொல்ல போறார், இல்யூஷன் கிடையாது, மாயான புரிஞ்சுக்க முடியாத சக்தி, அச்சிந்தியமான சக்தி அது மாயன்றது. அதை மேற்கொண்டு வரப்போறது 12 கிளாஸ்ல பாக்கலாம். கல்யாணகுருசாரிணே வெங்கடேஷாய வேதாந்தகுருவே.